రామానుజతయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుతపదాం భుజైర్మరుద్వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శతయేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహధ్యాన విభ్రస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామితం. శ్రీభగవానువాచ: అశోచ్యాన్నన్వశోచస్త్వం ప్రజ్ఞావాదాంశ్చ భాషసే. గతాసూన్న గతాసూంశ్చ నానుశోచంతి పండితాః. నత్వేవాహం జాతు నాసం. నత్వం నేమే జనాధిపాః. నచైవ న భవిష్యామః. సర్వే వయమతః పరం. దేహినోస్మిన్ యథా దేహే కౌమారం యౌవనం జరా. తథా దేహాంతర ప్రాప్తిః. ధీరస్తత్ర న ముహ్యతి. మాత్రా స్పర్శాస్తు కౌంతేయ. శీతోష్ణ సుఖ దుఃఖ ధాః. ఆగమాపాయినో నిత్యాః. తాం స్థితిక్షస్వ భారత. యం హి న వ్యథయంత్యేతే. పురుషం పురుషర్షభ. సమదుఃఖ సుఖం ధీరం. సోమృతత్వాయ కల్పతే. నాసతో విద్యతే భావో. నాభావో విద్యతే సతః. ఉభయోరపి దృష్టోంతస్తు. అనయోస్తత్తదర్శిభిః. అవినాశితు తద్విద్ధి. యేన సర్వమిదం తతం. విన వినాశం అవ్యయస్యాస్య న కశ్చిత్ కర్తుమ్ అర్హతి. అంతవంత ఇమే దేహాః. నిత్యస్యోక్తా శరీరినః. అనాశినో ప్రమేయస్య. తస్మాద్యుధ్యస్వ భారత. యేనం వేత్తి హంతారం. యశ్చైనం మన్యతే హతం. ఉభౌతౌ న విజానీతో. నాయం హంతి న హన్యతే. జాయతే మ్రియతే వా కదాచిత్. నాయం భూత్వా భవితా వా న భూయః. అజో నిత్య శాశ్వతోయం పురాణో. న హన్యతే హన్యమానే శరీరే. ఇన్నికి లెక్చర్ పక్కలా ஒருத்தர் என்ன பண்ணாரோ அவருக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவர் போட்டு அமுக்கிறது தான். நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர்னு நம்ம எல்லாருக்கும் அதே தான். அந்த ஒருத்தர்னு கதையில வர்றதுனால ஏகப்பட்ட ப்ரெஷர், புல்ஸ் அண்ட் ப்ரெஷர் சொல்லணும் லைஃப்ல. அது மாதிரி ஆஃபீஸ் போனால் ப்ரெஷர், ஆஃபீஸ் இருந்தால் ப்ரெஷர், எல்லா விஷயங்களும் அவரை போட்டு அமுக்கிறது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்லி பாண்டடாக இருக்கார் எல்லாத்திலையும். எப்படி வெளில வருதுன்னு தெரியல அவருக்கு. இவர் நினைச்சிட்டு இருக்காரு இவரே எல்லாத்தையும் போட்டு கட்டி இழுத்துன்னு பண்ற ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். சரி, ஒரு குருவை போய் பார்க்கலாம், அவர் வந்து நமக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு குருவை போய் பார்க்கிறார். உண்மையான குருவா இருந்தா சிட்டியில் யாரும் இருக்க மாட்டார், எல்லாம் வெளிப்பட்டதான் இருப்பா. இதை சொன்னா கான்ட்ரவர்ஷியலா இருக்கலாம். சிட்டியில் இருக்கிற குருக்கள்லாம் அநேகமா பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கா, நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கா, அடுத்த வாழ் அஜ்ஞானம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இவர் அப்படி இல்லை, இவர் ரொம்ப அவுட்டர்ல எங்கேயோ இருக்கார், ஏகாந்தமா இருந்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட குருவை போய் பார்த்து, இது மாதிரி நான் ரொம்ப ப்ராப்ளம்ஸ்ல இருக்கேன், ஏகப்பட்ட விஷயங்கள் என்னை போட்டு கட்டுப்படுத்துறது, ரொம்ப பெரிய பந்தத்தில் இருக்க, என்னால் வெளியே வர முடியல அப்படின்னா. உடனே குரு என்ன பண்ணலாம், அப்படியே அப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் உன்னை பைண்ட் பண்றது சொல்ல அப்படின்னா, வா நடந்து போகலாம் அப்படின்னு நடந்து போய் பேசிட்டே இருக்கா. இவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு, இது என்ன பண்றது. குரு என்ன பண்ணி பேசிட்டே வச்சு பக்கத்துல அந்த மரத்தை போய் கட்டின்ட்டாரான். ஒரு மரம் இருந்தது பக்கத்துல, அந்த மரத்தை போய் கட்டின்ட்டு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்தினாரான். இந்த மரத்துக்கிட்ட என்னை காப்பாத்துங்க அப்படின்னு மரத்தை இவரே போய் கட்டிட்டு குரு கத்துறாரு. இவனுக்கு டவுட்டு, ஒழுங்கா சிட்டியில் இருக்க குருக்கிட்டே போயிருக்கலாம், அங்கேருந்து டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணி உள்ள வந்துட்டோமே, இதெல்லாம் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு, என்ன சார் இது காமெடி பண்றேன்னு மாதிரி, நீங்க போய் மரத்தை கட்டிட்டு மரத்தை விடுனா மரம் என்ன, நீங்க தானே கையை விடணும்னாரா. இதேதான்ப்பா நீ பண்ணணும், இவ்வளவு விஷயங்கள் உன்னை பயன்படுன்னு சொல்லியிருக்கியே, அவைகள்லாம் உன்ன கையத்தை போட்ட கட்டிட்டு இருக்கு, நீயா எல்லாத்துலயுமே மாட்டிட்டு உன்னை யார் அடிச்சா இப்ப இதெல்லாம் வச்சு கூட வந்து இல்லையா. நம்ம என்ன பண்றோம் லைஃப்ல, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளே போய் இன்வால்வ் ஆயிட்டு, ஐயோ எல்லாம் நம்ம போட்டு பாடாப்படுது, என்னால ஒண்ணும் முடியலன்னா யார் நம்மள அடிச்சா இப்போ. நம்மளா இழுத்து போட்டு இதை பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிட்டு கழுத்துல என்னால சுத்தமா முடியலன்னு நம்மளே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப யாரு பண்ணதுன்னா யாரு தானா. அதுக்குதான் இப்ப விஷ்ணு புராணத்துல வசனம் சொன்னா, மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த தேகத்துல நம்ம சம்பந்தப்பட்டிருக்கோம்னா அதுவே நம்ம கண்ட்ரோல் இல்லை, நினைச்சப்ப விட முடியாது தேகத்தை. ஆனா தேகத்தினால வந்த சம்பந்தங்களை விடலாமே. நம்ம ஆத்துக்கார பசங்க எல்லாம் ஆம்பியா அவளை விட வேண்டாம். யாரோ நம்ம நாத்தனாரோட மாட்டு போனோ அவாத்துல கல்யாணம் நம்ம கூப்பிடலன்னு குறப்பட்டு இருந்தா இது எங்க இருந்து இப்ப விடுவான்னு சொல்லுங்க. அவன கூப்பிடல இவாத போல கூப்பிடாத சந்தோஷம் இருக்க வேண்டாம். நம்மளால இருக்க முடியல அவாத்துல நான் கூப்பிடல. ஏன்னா நம்மளே என்னன்னு எல்லாத்தையும் போட்டு கட்டின்னு இருக்கோம் பந்தத்தை. அது மாதிரி அப்ப எப்படி அந்த நிம்மதி கிடைக்கும்னு சொன்னா ஞானத்தினாலதான் நிம்மதி கிடைக்கும். பக்தின்றது ஞானம் இல்லாத பக்தியா இருந்தா அது சோபிக்காது. எப்ப பார்த்தாலும் நம்ம கவலை தான் இருந்துருப்போம். பெருமாள்கிட்ட போய் கேட்போம் என் கவலை என் கஷ்டத்தை போக்கவே இல்லை பெருமாள் இல்லைன்னு சொல்லுவோம். ஒரு நாள் திருப்பி போய் ஜெயிப்போம் இதே பண்ணிட்டு இருப்போம். ஞானம் இருந்தாலும் வெறும் ஞானம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஞானம் பக்தி ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். இன்ஃபேக்ட் விசிஷ்டாத சம்பிரதாயத்தில் ஞானம் தான் பக்தி. பக்தின்றது வேற ஒரு தனி என்டிட்டி கிடையாது. இந்த ஞானத்தினுடைய ஒரு பரிபக்கம் இல்லை தான் பக்தியே. அதனால ஞானமானது ரொம்ப அவசியம். அதாவது நமக்கு இப்ப இருக்கச்சேவே சந்தோஷத்தை கொடுக்கறது. ஒரு ஞானம் ஏற்பட்டு வச்சுக்கோங்க இங்கேயே சந்தோஷத்தை கொடுக்கறது. முக்தி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இப்ப வேணும் இப்ப வலிக்கிறதே அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ இப்ப இப்ப பொறுத்துக்கோப்பா ஒரு மாசம் கழிச்சு அப்புறமா அங்க போன சேவை பண்ண அந்த ஒரு மாசத்தை நம்ம இது பண்ணவே. அதுக்கே ஞானமானது நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்மள விடுவிச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. எப்படி அந்த ஞானத்தை அடையலாம்னா முதல்ல நமக்கு தத்துவ ஞானமானது ஏற்படணும். நாம யார்? நாமனா சரீரம் என்ன, சரீரத்துக்குள்ள ஆத்மா எப்படிப்பட்டது, அப்புறம் மிச்ச விஷயங்கள்லாம் என்ன எப்படிப்பட்டது, இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு தெரிஞ்சுக்கிச்சு நமக்கு விவேகம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. விவேக ஞானம் விவேகம்னாலே பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். விவிச்சேன்னா இது வேற அது வேறன்னு கலெக்டிவா ஞானம் இருக்கலாம். அந்த ஞானத்தினால பிரயோஜனம் இல்லை. விவேக ஞானம்னாலே பிரிச்சு பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது. இது இதை காட்டிலும் வேற, இதை காட்டிலும் வேற தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு என்ன பண்ணுங்கட்ட, இந்த மாதிரி கீதா சாஸ்திரம் இத்தியாதிகள்லாம் நம்ம நிறைய சிரவணம் பண்ணணும், கேட்கணும். அப்ப நம்ம ரெண்டாவது இதுல பார்த்துட்டு வரோம். முதல் அத்தியாயத்துல அர்ஜுன விஷாத யோகம்னு பேரு. அர்ஜுன் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துறான். தன்னால ஏன்னா அவனுக்கு ஆத்ம தேக பிரம இருக்க மாதிரி இருக்கு, இல்லாத மாதிரி இருக்கு. ரெண்டு வாதங்கள் பேசுறான். பிரஜாவாதாம்ச பாஷ்யசேனர் ஒன்னு ஆத்மா வேற சரீரம் வேறன்னு பேசுறான். அடுத்த சனம் வந்து ஆத்மா சரீரம் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கான். சரீரம் போயிட்டுனாலே ஆத்மா போயிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு இவன் நினைச்சார் முதல்ல வந்து இதெல்லாம் இல்ல நீ போர் பண்ணுன்னு ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். அது அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. அதனால தெரியும் இவனுக்கு தெளிவாக சொல்லாடி இந்த அவனுக்கு அந்த கன்விக்ஷன் வராதுன்னு சொல்லிட்டு ஆத்மானா என்ன மோக்ஷம்னா என்ன முதல்ல மோட்சத்தை அடையிறதுக்கு வழி வந்து இப்போ பக்தி யோகம். கீதையை பொறுத்த வரைக்கும் பக்தி யோகம் தான் வழி. பக்தி யோகம் என்னன்னு கேட்டா அது கர்ம யோகம் ஞான யோகத்தை அங்கமா கொண்டது. பக்தி யோகத்தை எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது. முதல்ல கர்ம யோகம் பண்ணி ஆத்மாவானது சுயமா பிரகாசிக்கக்கூடிய வஸ்து. அது மூட்டப்பட வேண்டிய அடுப்பு இல்ல, அது எரிஞ்சினே இருக்க அடுப்பு தான் எப்பயுமே. பட் அந்த அடுப்புக்கு மேல ஏகப்பட்ட விஷயங்கள் போய் மூடிட்டு இருக்கு. அதை அகற்றுறதுதான் கர்மயோகத்தோட வேலை. கர்மயோகம் பண்றதுனால ஆத்மா சாட்சாத்காரம் எப்படி ஏற்படும் கேட்டா, கர்மயோகத்தினால நம்ம ரொம்ப நாளா அடுப்பு கறி அடுப்பு இருக்கும் வச்சுக்கோம், இப்ப எல்லாம் கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் கறி அடுப்பு இருக்குச்சு, அது எரிஞ்சு எரிஞ்சு எரிஞ்சாலும் மேல எல்லாம் சாம்பலா போட்டு மூடிட்டு இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள அணைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. அந்த சாம்பலை விளக்குறது அந்த கர்மயோகத்தை வேலை. அது வந்து அப்புறம் சூடு பிடிச்சி தம்முன்னு பிரகாசமா போடும். அது மாதிரி கர்மயோகத்தை பண்ணி அந்த ஞான யோகத்துல எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறது. ஏன்னா ஆத்மான்றது ஸ்வயம் பிரகாசம், நம்ம இல்லாம உணர்றது. நம்ம இருக்கோன்றது நம்ம இப்ப தெரியுது நாம இருக்கோம்னு. ஆனா அது ஒரு தெளிவான ஞானம் இல்லை. நிறைய விஷயங்கள் சேர்ந்து எது நம்மன்னு தெரியல. நம்ம இருக்கோம் நம்ம தெரியறது. இப்ப தேகத்தோட இருக்கிற நம்மளா இல்ல தேகத்தை காட்டில் இருக்கிற நம்மளான்னு சரியா தெரியல. பட் இருக்கோன்ற எண்ணம் மட்டும் இருக்கு. அதனால அப்போ வெறும் ஆத்ம ஞானம் மட்டும் போகணும். அந்த தேக சம்பந்தமானது போகணும். அப்படின்னா தேகம்னு தெரியணும். அதுக்கு கர்மயோகமும் ஒரு ஒரு அங்கமா இருக்கு பக்தி யோகத்துக்கு. கர்மயோகம்னா அவ வாழ்க்கை விதிக்கப்பட்ட கர்மாவை அந்த பலன் மேல ஆசை இல்லாம பண்ணணும். பொதுவா லோகத்துல கர்மயோகம் பண்றான்னா அது சரியான அர்த்தம் இல்லை. ஏன்னா லௌகிகமா பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் பலன் கண்டிப்பா உண்டு. பலத்தை உத்தேசிக்காம யாரும் கண்டி பண்ண முடியாது. ஒரு வச்சனமே உண்டு, நான் மந்தோபி பிரவர்த்தத்தேன்னு. எந்த வித ஒரு முட்டாளா இருந்தா கூட ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொன்னா எனக்கு என்ன பிரயோஜனம் தான் கேட்பான். அது பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோபி பிரவர்த்தத்தேன்னு ஒரு கவி எழுதியிருக்கான். ஒரு பிரயோஜனம் இல்லாம யாரும் எந்த காரியத்தை நம்ம அவர்கிட்ட வாங்க முடியாது. ஒன்னும் அவளுக்கு ஏதாவது பிரதிபலன் போகணும். அது அப்படி இருந்துச்சே கர்மயோகம்ன்றது மோட்சத்துக்காக ஏற்பட்டது. நம்ம வீணா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மோட்சத்தை இல்லாம லௌகிக்கிறதுக்காக நான் கர்மயோகம் பண்றேன்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. கர்மயோகத்துக்கு மோட்சம் தான் பலன். ஆக்சுவலா அதிகம் பலன் இல்லாமன்னா பிராடர் பலமானது மோட்சம். மோட்சத்துக்காக தான் அந்த கர்மயோகம் பண்றோம். பட் அந்தந்த கர்மாவுக்கு உண்டான பலன்கள் மேல நமக்கு ஆசை இல்லை. அதாவது எல்லா கர்மாவும் நேரம் மோட்சத்தை கொடுக்க போறது இல்ல, கர்மயோகம்ன்றது ஒரு ப்ராசஸ், நிறைய கர்மா அதுல இருக்கு. அப்ப ஒரு ஒரு கர்மாவுக்கு ஒரு பலன் இருக்கும், அந்த பலன்கள் நான் ஆசை இல்லாம அதை பண்ணச்சு என்னதுன்னு கேட்டா அது நெக்ஸ்ட் ஞான யோகத்துக்கோ இல்ல ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படுத்தி நமக்கு பக்தி யோகம் போறதுக்கோ அது பிரவர்த்திக்கிறது. பட் அந்த கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் நம்ம முதல்ல ஆத்ம ஞானம் போகணும், ஆத்மானா என்னன்னு தெரியணும். அதுக்காக முதல்ல என்ன பண்றாருன்னா ஆத்மா பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆத்மாவான நித்தியமான வஸ்து, தேகம்ன்றது அனைத்தும் சொல்லிட்டு வர்றார். அதை நிறைய விதமா வெளிப்படுத்துறார். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா திருடீகரணம் பண்ணணும், ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொன்னா அது நமக்கு டவுட் வந்துட்டே இருக்கும். அதனாலதான் பொதுவா அழிக்க முடியாதுன்னு சொன்னா கூட அதுக்கு மேல கத்தியால வெட்ட முடியாது, ஜலத்தால நனைக்க முடியாது, நெருப்பால எரிக்க, ஏன்னா நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம். லோகத்துல சில விஷயங்கள் சில விஷயத்தினால அழியாம இருந்தா கூட ஏதோ ஒரு பேட்டர்ன்ல அழியிருந்த பாக்கணும் நம்ம. அப்ப ஒண்ணு ஒண்ணுதான் சொல்றாரு, இப்படி இருக்காது அப்படி இருக்காது சொல்லிட்டு தான் சொல்லி வர்றாரு. அப்படி வரைச்சு இப்ப அர்ஜுனனுக்கு சோகம் போன மாதிரி தெரியல. சரி, நீ நினைக்கிற மாதிரியே ஆத்மா தான் தேகம் வச்சுக்கோ, தேகம் தான் ஆத்மான்னு வச்சுக்கோ. அதாவது இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆத்மா வேற தேகம் வேற, தேகம் அழியக்கூடியது ஆத்மா அழியாது, அதனால நீ கவலைப்படாதுன்னு சொன்னேன். இப்ப நம்மள மாதிரியே தான் இருக்க அர்ஜுனனும் ஒன்னும் அது பிரதிபலிக்கலாம் அவனோட ஃபேஸ்ல, யானை உள்ள போய் என்னமோ யோசிச்சுனே இருக்கா. சரிப்பா ரைட்டு, நீ இப்படி வச்சுக்கோ, ஆத்மா தான் தேகம்னே வச்சுக்கோ. அப்படி வச்சிருந்தாலும் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லைன்னு இது வந்து இந்த மூணு ஸ்லோகம் 26, 27, 28 வந்து கீதையினுடைய ஆக்சுவல் உபதேசம் கிடையாது. அர்ஜுனுடைய சோகத்தை போக்குறதுக்காக சரி நீ நினைக்கிற மாதிரி வச்சுக்கோ, அப்படி இருந்தால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு 26ல சொன்னார். அத்தசயனம் நித்தியஜாதம் நித்யம் வா மன்யசேமிருதம் ஸ்தாபித்தும் மகாபாகோ நெய்வம் சோசித்து மருகதி. 26வது ஸ்லோகம், நீ அப்படியே இந்த நித்தியமா இருக்கக்கூடிய ஆத்மாவை நீ இந்த தேகத்தோட சம்பந்தப்படுத்தி இது போச்சு அதுவும் போட்டு நினைச்சா கூட நீ கவலைப்படக்கூடாது அதை பத்தினர். ஏன் ஜாத்தி த்ருவோ மிருத்யுர் த்ருவம் ஜென்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹாரியர்த்தே நத்வம் சோசித்து மருகசி. இந்த லோகத்துல எந்த ஒரு வஸ்து அழியிறதோ அது பிறந்தா ஆகணும், திருப்பியும் எந்த வஸ்து பிறக்கிறதோ அது அழிஞ்சுதான் ஆகணும். எல்லா விஷயங்களையும் போன இடத்துல சொன்ன மாதிரி ஒரு எவ்ரிதிங் கம்ஸ் வித் எண்ட் டேட். நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், சில விஷயங்கள் நம்ம போடுறோம், ஆனா அப்படி போட்டா கூட சில வஸ்துக்கள் அந்த எக்ஸ்பைரி டேட்டை காட்டிலும் பார்த்தா நல்லா தான் இருக்கு. சில விஷயங்கள் எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடியே கெட்டு போயிடுறது, அது அதுவே நம்மளால டிடெர்மின் பண்ண முடியல. அப்படி இந்த சரீரத்துக்கும் உண்டு. அதுக்கு பாஷ்யக்காரர் சொல்ற ராமானுஜர், உற்பத்திய விநாசக த்ருவஹா, உற்பத்தியன உண்டானதுக்கு விநாசமானது த்ருவஹான நிச்சிதம் அர்த்தம், பிக்சட் அர்த்தம். அவர்ஜனீயா உபலப்யதே, அவர்ஜனியன தடுக்க முடியாதது, உண்டான ஒரு வஸ்துக்கு அழிவுன்றது தவிர்க்க முடியாதது, வந்தே தீரும். ததா வினஷ்டஸ்யாபி ஜென்ம அவர்ஜனீயம், அப்படியே அழிந்த ஒரு வஸ்து அழிந்து போயிடுதுன்னா அதுக்கு ஒரு பிறப்பானது அதுவும் தவிர்க்க முடியாதது. அதாவது இங்க வஸ்துனா என்ன புரிஞ்சுக்கணும்னா நேம் அண்ட் ஃபார்ம் கொண்ட ஒரு பொருள். இப்போ பானை இருக்க வச்சுக்கோ, பானைக்கு தனியா ஒரு நேம் ஃபார்ம் இருக்கு இல்லையா, மிச்ச விஷயங்களை காட்டிலும் வேறையா இருக்கு இல்லையா. அப்ப பானைன்றது இப்ப உண்டான ஒரு வஸ்து, பானை உடஞ்சி போக சான்ஸ் இருக்கு, உடையிறது, எந்த ஒரு பானையும் ஸ்திரமா இருக்கிறது இல்லை. அப்போ பானை உண்டாச்சுன்னா உடையிறது, உடஞ்சதுன்னா உடனே கேள்வி வரலாம், உடஞ்ச ஓட்டாஞ்சலி பானையா இருந்துச்சுன்னு கேட்கலாம். சில விஷயங்கள்ல நம்ம தெரிய தெளிவா தெரியறது, சில விஷயங்கள்ல அழிஞ்சா திருப்பி உண்டா இருந்து. இப்ப ஜலத்தை எடுத்துப்போம், ஜலத்தை எவ்வளவுதான் கொதிக்க வச்சாலும் திருப்பி பாத்திரத்தை போட்டு மூடச்சு என்ன அது திருப்பியும் கண்டென்சரி இதுவாகி திருப்பி ஜலமாக ஆயிடுறது. சில விஷயங்கள் வந்து பார்த்தா நாசத்தை அடையாம இருந்தாலும் திருப்பி கிடைச்சிடுறது. பட் இந்த மாதிரி வஸ்துக்களை பார்த்தா இப்ப பானையெல்லாம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, பானையை தெரியாத போட்டு அடிச்சுட்டா பானையை நஷ்டமாயிடுறது. இப்போ திருப்பி அந்த பானை உண்டாருதான் கேள்வி கேட்கலாம். அந்த பானையை திருப்பி அப்படியே டேரக்டா உண்டாக்காட்டி கூட கால வெள்ளோட்டத்துல திருப்பி அதை உடஞ்சிருந்து மண்ணாகி திருப்பி பானையாகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக சொல்ற கதம் இதம் உபலப்யதே வினஷ்டஸ்ய உற்பத்தி ஹீதி, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அழிஞ்சி போனதுக்கு உற்பத்தி திருப்பி ஒன்று தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, சதையேவ உற்பத்தி உபலப்தேகே அசதஹாச்ச அனுபலப்தேகே. அதாவது இருக்கக்கூடிய வஸ்துக்கு தான் பிறப்பு இறப்பு எல்லாமே உண்டு, இல்லாத வஸ்துக்கு கிடையாதுன்னு. என்ன அர்த்தம் கேட்டா, லோகத்துல நம்ம சில விஷயங்கள் சொல்றோம், குதிரை கொம்புன்னு சொல்றோம். இப்ப குதிரை கொம்புன்றது அசத்து, இல்லவே இல்லாத ஒரு விஷயம், அதுக்கு எப்பயுமே அதுக்கு பிறப்பும் கிடையாது எப்பயும் இறப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட வஸ்துக்கள் தான் அந்த அசத்து சொல்ல முடிய மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே விசிஷ்டாத சித்தாந்தத்துல சத்து தான். அத்வைதத்துல சத்து அசத்துக்கு வித்தியாசம் காண்பிக்கிறார். என்னன்னு கேட்டா, காலத்திரயத்திலையும் மாறாம இருக்கிற வஸ்து தான் சத்து. ஒரு வஸ்து நேத்திக்கும் இருக்கணும் மாறாம, இன்னைக்கும் மாறாம இருக்கணும், நாளைக்கும் மாறாம இருந்தா அதுதான் சத்து அத்வைத மதம் பிரகாரம். இப்படி ஒரு கண்டிஷன்ல எந்த வஸ்துவானது இந்த கண்டிஷனை மீட் பண்றதுன்னு பார்த்தா அது ஆத்மா மாத்திரம்தான், அதாவது பிரம்மன் மாத்திரம்தான் அந்த கண்டிஷனை மீட் ஆகுது. அதனால அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா பிரம்மம் தான் சத்து அத்வைத்தத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த பிரகிருதி இருக்க ஜெகத் இருக்க இது அசத்துன்றா, ஏன்னா இது எப்பயுமே மாற்றத்தை அடைஞ்சுட்டே இருக்கிற வஸ்து. நித்தியமா இல்ல, நேத்திக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு இல்ல, இல்ல நாளைக்கு வருது, இப்படி மாற்றத்தை அடைஞ்சுட்டே இருக்கிறதுனால காலத்திரயத்துக்கு மூணு காலத்திலையும் அது அசத்துன்னு அவளுடைய ஒரு நிர்வாகம். அதனால தான் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியான்னு அவன் நிர்வாகம் பண்றான். ஆனா பாஷ்யக்காரர் மதத்துல விசிஷ்டாத்வைதத்துல சத்து அசத்துனா அப்படி கிடையாது. சத்துனா எப்போதும் மாற்றத்தை அடையாத வஸ்து, அசத்துனா எப்பயும் மாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிற வஸ்து. அவ்வளவுதான், அதை அப்படியே புரிஞ்சுக்கணும். மாற்றத்தை அடையிறதுன்றதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது, இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் சொல்ல முடியாது. இட் எக்ஸிஸ்ட், சத்தும் எக்ஸிஸ்ட் அசத்தும் எக்ஸிஸ்ட். ஆனா சத்துனா என்னன்னு கேட்டா எப்பயும் மாற்றம் அடையாத வஸ்து, அது பிரம்மத்துக்கு கம்ப்ளீட்டா அன்மயமானது. பிரம்மமானது எப்பயும் மாறாம இருக்க போறது. ஜீவாத்மாவை எடுத்துட்டா மாற்றம் ஒத்துண்டோம் ஒத்துண்டானோம், ஏன்னா பிறப்பிறப்பு ஒத்துண்டோம் பிறப்பிறப்புன்னு நடத்தும் சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கானா. அப்போ சேஞ்ச ஒத்துக்காம எப்படி ஜீவாத்மா பிறக்கிறான்னு சொல்ல முடியும்? இப்போ ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோ, அது எந்த விதமான மெர்க்குரி இருக்குன்னு வச்சுக்கோ, எந்த விதமான சேஞ்சும் இல்லைன்னா அது எந்த சர்ஃபேஸ்ல போட்டாலும் ஓடிண்டே இருக்கும் இல்லையா? பட் ஜீவாத்மா அப்படி இல்லை. நம்ம பாண்டேஜ்னு ஒன்று இருக்கு, சரீரத்தை எடுத்துக்கிறான், இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே போயிட்டு இருக்கான். அப்பனா இவங்க ஒரு மாற்றம் ஏற்படுறதா இல்லையா? இந்த மாற்றமானது ஏற்படலன்னு சொல்றது அத்வைத்தம். அதனால்தான் என்ன பண்றாவா, எல்லாமே மித்தியான்னு சொல்லிடுறா, எல்லாமே தோற்றம் அப்படிங்கிற. ஆக்சுவலா எதுவுமே எதுவே இல்ல, எல்லாமே தோற்றமா தான் இருக்கு. அதனால எப்ப ஞானம் ஏற்படுறதோ மாயை போயிடுறது, ஜீவ பிரம்மம்னு ஞானம் ஏற்படுறதுன்னு சொல்றா. பட் இங்க என்ன புரிஞ்சுக்கும் கேட்டா, பாஷ்யக்கார மதத்துல ஆத்மாக்கு ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, ஒன்னு ஸ்வரூபம் இன்னொன்னு ஸ்வபாவம். ஸ்வரூபத்துல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸ்வரூபம்னா அகம் அகம் அகம் இருக்கிற ஒரு ஞானம், அந்த ஸ்வயம் பிரகாஷம் அதாவது தானா இருக்கக்கூடிய தன்மை, அந்த ஸ்வரூபமானது எப்பயும் மாறாது. ஸ்வபாவமானது மாறிட்டு இருக்கு, ஸ்வபாவ ஞானம். அப்ப ஞானமே ரெண்டா பாக்குறோம், ஒன்னு ஸ்வரூப ஞானம் ஸ்வபாவ ஞானம். ஸ்வரூப ஞானம்ன்றது தானே பாசிக்கிறதுக்கு காரணமா இருக்கு, அதாவது ஆத்மாவே ஞானம்தான். ஆத்மா ஆத்மா வேற ஞானம் வேற கிடையாது, ஆத்மானாலே ஞானம்தான். ஆனா அப்படிப்பட்ட ஞானத்துக்கு ஸ்வபாவ ஞானம் ஒன்று இருக்கு. அந்த ஸ்வபாவ ஞானத்தினால நம்ம என்ன பண்றோம், மிச்ச விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த சரீரத்துக்குள்ள நம்ம இருக்கோம்னு சொன்னா, நம்ம இருக்கிறதுக்கு நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சொரூப ஞானம் தான், அந்த ஞானம் தானே பாசிக்கிறது. பட் இந்த சரீரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சுபாவ ஞானமானது தேவைப்படுறது. சரீரம் பிளஸ் இப்ப நான் பேசுறேன் வச்சுக்கோ, நான் பேசுறது நீங்க கேட்கறேன்னா இந்த ஞானம் கேட்டி சொல்றப்போ நாலேஜ் டிரான்ஸ்பர், இதுக்கே இந்த சுபாவ ஞானம் தேவையா இருக்கு. இப்ப இந்த சுபாவ ஞானத்தில் தான் மாற்றமானது ஏற்பட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு ஒரு சரீரத்துல பிறகுச்சு அதுக்கு ஏத்த மாதிரி ஞான சங்கோச விகாசம் இருந்துருக்கு. ஒரு எறும்பு இல்ல சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்குன்னா அவைகளால் நம்மள மாதிரி விவகாரம் பண்றதோ இல்ல இப்ப கீதையை கொண்டு அவைகளை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா அவைகளுக்கு அந்த சக்தி கிடையாது, பாஷா ஞானம் கிடையாது. இப்ப நம்மளுக்குள்ளேயே சில பேருக்கு ஏற்படாம இருக்கு, மனுஷனா பிறந்து கூட ஹையர் லெவல்ஸ் ஆஃப் இதை வர முடியாம இருக்கு. அப்ப அவளுக்கும் அந்த சுபாவ ஞானமானது கம்மியா இருந்துருக்கு. அப்ப இந்த சுபாவ ஞானத்துல மாற்றத்தை ஒத்துக்கிறோம். பட் டஸ் நாட் இன் எனிவே டிமினிஷ் ஸ்வரூப ஞானம். ஸ்வரூப ஞானம் ஸ்வரூப ஞானமானது சேஞ்ச் ஆகும், அப்படி இருந்துட்டே இருக்கு. பட் ஸ்வபாவத்துல சங்கோச விகாசம் இருக்கிறதுனால ஜீவாத்மாவுக்கு சுக துக்கங்கள்லாம் உண்மைன்னு இல்லைன்னு யாரும் சொல்லல, இருக்கு. இந்த பிரகிருதி எடுத்துட்டோம்னா ஸ்வரூபத்திலையும் மாறுறது சுபாவத்திலையும் மாறுறது, ஸ்வரூபத்திலையும் மாறுறது சுபாவத்திலையும் மாறுறது பிரகிருதி. அதனால அதை என்ன சொல்ல கேட்டா, அதை அசத்துன்னு நிர்வாகம் பண்றத தவிர அது வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லவே இல்லை, எல்லாமே இருக்கு. ஆனா எப்பயுமே மாற்றத்தை அடைஞ்சிட்டே இருக்கிறதுனால அதுக்கு அசத்துன்னு பேரு. சதையே உற்பத்தி உபலப்தேகே அசத்தகனா அனுபலச்ச அனுபலப்தேகே. இந்த இடத்துல வந்து இல்லாத வஸ்து குறிக்கிறது. உற்பத்தி வினாசாதேக சதக திரவியசிய அவஸ்தா விசேஷாக. அப்ப உற்பத்தியான விநாசம் என்னன்னு கேட்டா, சத்தா இருக்கக்கூடிய திரவியத்தினுடைய அவஸ்தா, அவஸ்தானா ஒரு ஸ்டேட் ஆஃப் ஒரு ஸ்டேட் நம்மளே பிரயோகம் பண்றோம். என்ன அவஸ்தை இதுன்னு சொல்றோம், என்ன அவஸ்தனா அந்த நிலை, என்ன நிலைமை அது, அதுதான் என்ன அவஸ்தன்னு சொல்றோம், அவஸ்தன் நிலைமை. அப்ப இருக்கிற வஸ்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டேட்டுக்கு உற்பத்தின்னு பேரு, ஒரு ஸ்டேட்டுக்கு வினாசம்னு பேரு. தந்து பிரபிருத்தியினே திரவியானி சந்தி ஏவ, ரச்சனா விசேஷ யுக்தானி பட்டாதீனி உச்சந்தே. இப்ப துணி இருக்கு, நூல் இருக்கு, நூல் இருக்கு, நூல்லாம் இருக்கு இல்லையா. இந்த நூலெல்லாம் என்ன அர்த்தம்னு ரச்சனானா சேர்க்கறது, சேர்க்கறதுனால தான் பட்டம் துணின்ற விவகாரம் வருது. இப்ப எதுக்காக எடுத்துட்டாருன்னு முன்னாடி சொன்ன மாதிரி, இப்ப துணி இருக்கு, துணி அழிஞ்சு போறது, துணி அழிஞ்சு பண்ணதுக்கு நூல் ஆறுது இல்லையே, நூல் துணி ஆறுது, நூல் துணி ஆறுது, துணி அழிஞ்ச உடனே நூல் ஆறுதான் கேட்டா அந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு அந்த பிரம ஏற்படுறது. இப்ப நீங்க சொன்ன அழிஞ்சா பிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு துணி அழிஞ்சு திருப்பி திருப்பி புறக்கதான் கேட்கணும் இல்லையா. அந்த மாதிரி இடங்கள்ல சில இடங்கள்ல வந்து அப்படியே டைரக்டா இல்லாட்டி கூட சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்குன்றதுக்காக தான் அந்த விவகாரத்துக்கு சொல்றாரு. இப்போ சோ துணி நூல் இருக்கு, நூல் என்ன பண்றது, திரவியம், திரவியம்னா ஒரு சப்ஸ்டன்ஸ்னு அர்த்தம். நூல் இருக்கு இல்லையா, ரச்சனா விசேஷ யுக்தானி பட்டாதீனி உச்சந்தே, ரச்சனா ரச்சனானால சேர்க்கை, சேர்க்கப்படுறதுனால துணின்னு சொல்லப்படுறது. அசத்காரியவாதினாபி ஏதாவதே உபலப்யதே, சத்காரியவாதம் அசத்காரியவாதம் பார்த்தோம். சத்காரியவாதம் என்னன்னு கேட்டா காரியமானது உண்டாரத்துக்கு முன்னாடியே காரணத்துல இருக்கு. இப்ப வெண்ணெய் இருக்கு, தயிர் இருக்கு, தயிர்ல இருந்து வெண்ணெய் வருது. இப்போ இப்ப தயிர்ல இருந்து வெண்ணெய் வருதுன்னு சொன்னா அதை சிலுப்புறதுக்கு முன்னாடி வெண்ணெய் எங்க இருந்ததுன்னு கேள்வி வருது. தயிர்ல இருந்து வெண்ணெய், தயிரை சிலுப்புனா வெண்ணெய் வருது. சிலுப்புறதுக்கு முன்னாடி வெண்ணெய் எங்க இருந்ததுன்னு கேட்டா சிலுப்புறதுக்கு முன்னாடி தயிர் வெண்ணெய் எல்லாம் இல்ல, அந்த சிலுப்பும் போது ஒரு ப்ராசஸ்ல வெண்ணெய் எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னா வச்சுக்கோம், நம்மளே ஒத்துக்க மாட்டோம். எப்படி வர முடியும் அப்படின்னு தயிர் பார்த்துட்டே இருக்கோம், எதுவும் எக்ஸ்ட்ரா வரல. அப்ப இதுக்குள்ள இருந்தே வந்தாகணும், அப்ப நமக்கே தோன்றது. அப்ப வெண்ணையானது ஏதோ ரூபத்துல தயிர்ல எங்க இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சிலுப்புதல்ன்ற வேலையினால அப்படி கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் இருக்கக்கூடிய வெண்ணையானது அழகா வெளியில வருது. இதுதான் சத்காரியவாதம். காரியமானது சத்து, சத்துனா காரியமானது எப்பயுமே இருந்துட்டு இருக்கு, காரணத்துல சூக்ஷ்மமா இருந்துட்டு இருக்கு. எப்படி விதையில மரமானது இருக்கு, விதையில மரமானது இருக்கு, எப்படி கேட்டா சூக்ஷ்மமா இருக்கு, அதுக்காக விதையை உறிஞ்சி பார்த்து மரம் இல்லைன்னு கேட்கக்கூடாது நம்ம. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, வளர்ந்து மரமாறுது. இது சத்காரியவாதம். இன்னொரு வாதிகள் இருக்கா அசத்காரியவாதம் பேரு. அவ என்ன சொல்றா, காரியமானது காரணத்துல கிடையாது, காரியமானது புதுசா உண்டாருது. அது எப்படின்னு கேட்டா இந்த சயின்ஸ் மாதிரி, அட்டாமிக் தியரி மாதிரி. இது அவாவாதத்துல எல்லாம் பரமாணுக்களா இருக்கு, பிருத்திவி, ஏர்த்து, வாட்டர், ஏர் அண்ட் ஃபயர், இந்த நாலுத்துக்கும் அவ என்ன ஒத்துக்கிறான்னா பரமாணுக்கள் ஒத்துக்கிறான். பழைய காலத்துல இந்த நாளும் எல்லாம் புரோக்கன் டவுன் ஆகி பரமாணுதான் இருக்கும். அப்படி எல்லாமே சின்ன சின்னதா தனித்தனியா டிஸ்பரேட்டா இருந்துட்டு இருக்கும், சேராம. அப்ப சிருஷ்டி ஏற்படல இல்லையா. இப்ப சிருஷ்டி உண்டாகும் போது இந்த பரமாணுக்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து பில்ட் ஆகி நம்ம சொல்ற மாதிரி மாலிகூல் மாதிரி ஆகும்னு சொல்றேன். ஆக்சுவலா இந்த வாதங்கள்லாம் நியாய விசேஷத்துல இருக்கு. இன்னைக்கு இந்த சயின்ஸ் சொல்ற அட்டாமிக் தியரி எல்லாம் வந்தது இப்ப 150 வருஷத்துக்குள்ளதான். பட் நம்மளுடைய சம்பிரதாயத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கான்செப்டை கன்சியூ பண்றதுக்காக பரமாணுவாதம்னே பேரு. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஏர்த், வாட்டர், ஏர், ஃபயருக்கு ஆட்டம் லெவல்ல பரமாணு அவ ஒரு அதாவது லீஸ்ட் பாசிபிள் கன்சியூபிள் என்டிட்டின்னு அர்த்தம். அதுக்கு அப்படி ஒரு இதுக்கு லெவலுக்கு போயிடும், திருப்பி ஃப்ரெஷ்ஷா சிருஷ்டியானது உண்டாருது. இப்ப ஸ்தூலமா பிருத்திவி இருக்கு, பார்க்காம பிருத்திவி இருக்க, இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு கேட்டா சூக்ஷ்ம பிருத்திவி இருக்கு பரமாணு லெவல்ல. இப்ப அவன் என்ன சொல்றா, நீங்க சொல்ற சத்காரியவாதத்தை ஒத்துண்டா, இந்த ஸ்தூலமா இருக்கிற பிருத்திவி அந்த சூக்ஷ்மா பிருத்திவி இருக்குமா இல்லையா. பட் அப்படி கிடையாது, ஏன்னா சின்னதா சின்னதெல்லாம் சேர்ந்து பெருசாகிறதவள் தான், உடஞ்சா திருப்பி சின்னதா போயிடுறதவள் தான். சோ அவன் என்ன சொல்றா, காரியமானது காரணத்துல உற்பத்திக்கு முன்னாடி கிடையாதுன்றது அவனோட வாதம். சத்காரியவாதம் என்ன, காரியமானது காரணத்துல உண்டாரத்துக்கு முன்னாடியே இருக்கு. உண்டாக்குதல் என்னன்னு கேட்டா அது ஆவிர்வகிக்க வைக்கிறது அவ்வளவுதான், இருக்கிறத வெளில கொண்டு வருது. அசத்காரியவாதம் என்ன சொல்றான்னா, காரியமானது காரணத்துல உண்டாக்குறதுக்கு முன்னாடி கிடையாது, அது புதுசா வர விஷயம்னு சொல்றான் அவன். அதை அட்டாக் பண்றார் அசத்காரியவாதினா அப்படி ஏதாவதே உபலப்யது, அவனது ஒத்துந்துதான் ஆனோம். எது நகி தத்து சம்ஸ்தான விசேஷ அதிரேக்கேன திரவியாந்திரம் பிரதியதே. நூலெல்லாம் ஈரான் உட்காந்து அப்ப புடவை வந்ததுன்னு சொன்னா, புடவையானது இப்ப நூலுக்கும் புடவைக்கும் சம்பந்தம் இல்ல, புடவை தனியா வந்ததுன்னு கேட்டா அவனும் அப்படி சொல்லல. இல்ல இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது, இந்த விசேஷத்தினால இந்த சேர்க்கறதுனால தான் அது வருது. என்னன்னு கேட்டா புதுசா அதுக்கு நேம் அண்ட் ஃபார்ம். இப்போ நூலுக்கு தனி பேர் செயல்பாடு இருக்கு, புடவைக்கு இப்ப தனி பேர் செயல்பாடு இருக்கு. அதுதான் அதுதான் அப்படி சொல்றான ஒழிய அவனும் இதை ஒத்துட்டு தான் ஆனும். என்னன்னு கேட்டா இருக்கிற வஸ்துலேருந்தா இன்னொரு இருக்கிற வஸ்து வர முடியும், அதாவது லாங் அண்ட் ஷார்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னா அதுக்கு கம்ப்ளீட் அனிலியேஷனே கிடையாது. அதான் தாத்பரியம். எதையுமே ஒன்னு அழிக்கிறோம்னு சொன்னா அது இல்லாம போக போகாது, வேற ஃபார்ம்க்கு போகுன்ற அர்த்தம். அதுக்காக தான் இந்த வாதங்கள் தான். அதை நம்ம விட்டுறக்கூடாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதாவது தேகமே ஆத்மான்னு நினைச்சா கூட தேகம் அழிஞ்சதுன்னு சொன்னா அப்படியே கம்ப்ளீட்டா அழிஞ்சு போக போறது இல்ல, திருப்பியும் அதுக்கு ஒரு பிறப்பு உண்டுன்னு சொல்றதுதான் அந்த விஷயம். அதை புரிஞ்சுட்டா போறோம். இந்த வாதங்கள்லாம் புரியுறதோ புரியல, அது வேற விஷயம். ஆச்சா, அப்ப காரக வியாபார நாமாந்தர பஜன விவகார விசேஷானாம் ஏதாவதாய உபபத்தேகே. காரக வியாபாரம்னா ஒரு வியாபாரம்னா ஒரு செயல் உண்டாதுக்கு நிறைய விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்து பண்ணச்சே நாமாந்தர பஜன மண்ணுன்னு இருக்கு, அதுக்கு மண்ணுன்னு பேர் இருக்கு. இப்ப மண்ணு சேர்ந்து பானையாக போகுது, நாமாந்தரம்னா வேற பேர் எடுத்துன்னு இருக்கு. இப்போ அதே மண்ணு சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு, இது குயவன் இருக்கான், உங்களுக்கு வந்து ஜலம் இருக்கு, பானை இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து இப்ப இது வீல் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து இப்ப பானைன்னு ஒரு வஸ்து உண்டான உடனே அது வேற பேர் கிடைச்சிருது. அவ்வளவுதான், மண்ணுன்னு இருந்தது இப்ப பானைன்னு ஒரு பேரை கொண்டுருது. அதனால என்னாச்சுன்னு கேட்டா, இவ்வளவுதான் அது உபத்தேகே. நச்ச திரவியாந்தர கல்பனா யுக்தா. அப்படி இல்லாட்டி மண்ணு வேற பானை வேறன்னு யாரும் சொல்ல போறது இல்லை, மண்ணுதான் பானையா இருக்கு. எதுக்கு சொல்றாருன்னா, அப்படி நீ வந்து தேகமே ஆத்மா நினைச்சா கூட அது அழிஞ்சா திருப்பி இன்னொரு அதுக்கு தேகாந்தர பிராப்திகி அப்படிங்கிற. சரியா, அத்தஹ உற்பத்தி விநாசாதய சதஹ திரவியஸ்ய அவஸ்தா விசேஷாக. அதனால உற்பத்தி விநாசம்னு கேட்டா இருக்கிற வஸ்துக்கு அவஸ்தா விசேஷகானா வேற வேற அவஸ்தைகளை குறிக்கும் அப்படிங்கிறார். உற்பத்தியாக்கியம் உற்பத்தியாக்கியம் அவஸ்தாம் உபயாதஸ்ய திரவியஸ்ய தத் விரோதி அவஸ்தாந்தர பிராப்தி விநாசக இது உச்சதே. இப்ப விநாசம் என்னன்னு கேட்டா, உண்டான வஸ்துக்கு எதிர்மாறான ஒரு நிலைமை, அதாவது முன் இருந்த நிலைமை வச்சுக்கலாம். இப்ப பானை இருந்தா ஈஸியா புரியும், மண்ணு பானையாச்சு அதுக்கு அடுத்த நிலைமை. இப்ப திருப்பி பானையானது உடஞ்சி மண்ணாருதுன்னு கேட்டா அதுக்கு முந்திர நிலைமைக்கு போனா அது அழிவு, அவ்வளவுதான். இப்ப தேகம் எடுத்திருந்தா பஞ்சபூதங்களால் ஆனது. சம்ஸ்கிருதத்துல பஞ்சத்வம் கதகான்னு ஒரு வசனம் உண்டு. ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா பஞ்சத்வம் கதகான்னு பேரு. தமிழிலேயே இருக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இயற்கை எழுதினார்னு போடுறான். அது என்ன இயற்கை எழுதுன்னு கேட்டா, இந்த பூத சரீரமானது போடுறான் பூத உடல் நம்மளாம் போடுறான் பாருங்க. இயற்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரமானது டிஸ்இன்டகிரேட் ஆகி பிருத்திவி பிருத்திவிக்கு போயிடுறது, ஜல ஜலத்துக்கு போயிடுறது, வாயு வாயு டிஸ்இன்டகிரேஷன் தான் அப்படி சொல்றான் அவனும். அதேதான் சம்ஸ்கிருதத்திலே பஞ்சத்வம் கதகான்னு பேரு. பஞ்சத்வம் கதக அப்படின்னா சரீரமத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகங்கள்லாம் அதோட போய் சேர்ந்து போயிடுதுன்னு அர்த்தம், டிஸ்இன்டகிரேஷன் அர்த்தம். அப்படி தத் விரோதி அவஸ்தாந்தர பிராப்தி விநாசக, அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போறதா வந்து ஆப்போசிட் ஸ்டேட்டுக்கு போறதா வந்து நாசகன்னு அர்த்தம். மிருத்ரவியஸ்ய பிண்டத்வ கடத்வ கபாலத்வ சூர்ணத்வாதிவத் பரிணாமி திரவியஸ்ய பரிணாம பரம்பரா அவர்ஜனியா. இப்படி மண்ணானது பிண்டத்வம்னா முதல்ல பிடிச்சி வைக்கிறது, அப்புறம் கடத்வம் அதான் பானையாகுது. பானை பானைச்சே பார்த்துருக்கோம், மண்ணை போட்டு பிசைஞ்சு அது மேலே வைப்பான், அதுதான் பிண்டத்வம். அதுக்கப்புறம் பானையாக்குறான். அதுக்கப்புறம் என்னது, கபாலம் திருப்பி உடையிறது, கபாலம் ஆகி சூர்ணம்னா பீஸ் பீஸ் ஆயிடுறது. இப்படி பரிணாமி திரவியத்தை பரிணாமத்தை அடையக்கூடிய திரவியத்துக்கு பரிணாம பரம்பரா, பரம்பரானா மாற்றத்தினுடைய ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், அவர்ஜனையா தடுக்க முடியாதது. தத்ர பூர்வாவஸ்திய திரவியசிய உத்தராவஸ்தா பிராப்தி விநாசக சாயேவ ததவஸ்திய உற்பத்தி. ரெண்டு ஸ்டேட் இருக்கு, ஒன் டூன்னு சின்ன வச்சுக்கோ, ஒன்லேருந்து தூக்க போனா உற்பத்தி, டூலேருந்து ஒன்னுக்கு போயிட்டா விநாசக, அவ்வளவுதான். ஃபார்வர்டில் அந்த அவஸ்தா நிறைய அவஸ்தா இருக்கு, அது ஒரு சைக்கிளா பார்க்கணும். நம்ம ஒன் டு சிக்ஸ் வச்சுன்னா உதாரணத்துக்கு, இப்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் திருப்பி ஒன் தான். அப்ப ஒன்லேருந்து டூ போனா உற்பத்தி, டூலேருந்து ஒன்னுக்கு போனா அது விநாசம், அவ்வளவுதான் அர்த்தமே தவிர வேற கிடையாதுன்ற. ஏவம் உற்பத்தி விநாசாக்கிய பரிணாம பரம்பரா பரிணாமின திரவியசிய அபரிஹாரியா இது நேரத்தை சோசித்தம் அருகசி. இப்படி நீ புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம் உண்டாயிருதுன்னு சொன்னா அது அழிய போகுது, அழிஞ்சிருதுன்னு சொன்னா அது உண்டாக போகுது. இதுல எந்த விதமான மாற்றம், அதாவது இந்த இதுல எந்த மாற்றம் கிடையாது, தடுக்க முடியாதது, அதனால நீ வருந்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றார். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு காரணம் சொல்ல போறார், சொல்லிட்டு திருப்பி 29ல தன்னுடைய அந்த ஒரிஜினல் வாதத்தை கண்டிப்பாக போறார். சதஹ திரவியஸ்ய பூர்வாவஸ்தா விரோதி அவஸ்தாந்தர பிராப்தி தர்சனேன யஹ அல்பியான் ஷோக சோபி மனுஷ்யாதி பூதேஷு ந சம்பவதி இத்யாஹ. சரி, இப்ப அவர் சொல்ற மாதிரியே வஸ்து இருக்கு, அது போறது திருப்பி உண்டாக போறதுலாம் இருக்கட்டும், ரொம்ப ஹை லெவல் தான். நம்மளே புதுசா பானையே வாங்கிட்டு வச்சோம்டா, சம்மர்ல தினம் தீர்த்தம் சாப்பிடறதுக்காக பானையை வாங்கிட்டுதான். வாங்கினது பானை உடஞ்சு போயிடுச்சுன்னா சோகம் இருக்கா இல்லையா? வஸ்து உபயோகம் இல்லாம போயிருக்கா இல்லையா? திருப்பி இது இந்த ப்ராசஸ்ல மாட்டிட்டு பானையா இருந்தா இருக்கட்டும். இப்ப நமக்கு சோக நிமித்தம் இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு சொல்ல போறாரு. இப்போ அதுக்கு கூட நீ ஆக்சுவலா வந்து இப்படி மாறிடுதே, வேற மாதிரி மாறிடுதேன்னு வருத்தப்படுறதுக்கு அது கூட இந்தியில கூட சோகத்துக்கு அளவில்லைன்னு ஹியூமன் நம்ம சரீரத்தை வச்சு சொல்ல போறாரு. இப்போ அவ்யக்தாதி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனான் ஏவ தத்ர காபரி தேவனா. அவ்யக்தாதீனா அவ்யக்தம்னா தெரியாம இருக்கிறது. அவ்யக்த அவ்யக்தாதீனி அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியுமா நம்ம என்ன வந்தோம்னு? இப்ப பிறந்த அப்புறம் நம்ம இருக்கோம்னு தெரியறது. இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன வரணும் தெரியுமா? தெரியாது. எந்த சரீரத்துல இருந்து தெரியுமா? தெரியாது. வியக்த மத்தியானி ஆனா இப்ப எப்படி இருக்கும்னு தெரியறது. இப்ப ஆணாவோ பெண்ணாவோ ஏதோ ஒரு இதுல இருந்து மனுஷனாவோ ஏதோ ஒரு ஜந்துவா இருந்து இருக்கும். அவ்யக்த நிதனான் ஏவ, இப்ப இந்த சரீரம் போனப்ப என்ன ஆபரம் தெரியுமா? அதுவும் தெரியாது. தத்ரகா பரிதேவனாங்க என்ன சோகம் கேட்கறது. அதாவது இதுக்கு முன்னாடி நீ ஒருவேளை நல்ல சரீரத்துல இருந்து அதை இழந்து இப்படி பிறந்தேன்னு தெரிஞ்சிருந்தா நீ வருத்தப்படலாம். உனக்கே நிச்சயமா தெரியாது. போன ஜென்மத்துல ஒரு புல்லா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு புழுவா இருந்திருக்கலாம், இப்ப மனுஷன் இருந்திருக்கலாம், அப்படி இருந்தா சந்தோஷப்படலாம். இல்லைன்னா இதை விட வசதியான ஜென்மமா இருந்து இப்படி வந்துட்டேன் நீ வருத்தப்படலாம். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, இதுக்கப்புறம் இப்பதான் அந்த லைஃப் போக போறதுன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கோ, அர்ஜுனன் வந்து யுத்தத்துல இருக்கான். யுத்தத்துல இருக்கிறது எப்படியும் அவனை கழுத்து மேல கத்தி இருந்துருக்கு. நம்மள மாதிரி ஆராம்சே உட்காந்து அவன் கீதா பண்ணி அதுவும் கேட்கல. அவனுக்கு அடுத்த கஷணம் திருப்பி போருக்கு போகணும். போனா எப்படின்னா இந்த வார் மே டேர்ன் அவுட். அப்ப நான் அந்த சரீரத்தை எழுந்துருவனே இப்போ அப்படின்னு வருத்தப்படினா கூட இதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு தெரியுமா? இதுக்கப்புறம் வசந்த கதி அடையலாம் இல்லையா? நீயே அப்படி நினைக்கணும். அதுக்காக இதுக்கப்புறம் என்ன தெரியாது, இதுக்கு முன்னாடி என்ன தெரியாது. வெறும் இப்ப இருக்கிறத வச்சு நீ வருத்தப்படுறதுக்கு ஒன்னும் தாத்பரியம் இல்லைங்கிறார். அதாவது மனுஷியாதி பூதானி சந்தியேவ திரவியானி அனுபலப்த பூர்வாவஸ்தானி. மனுஷியாதி திரவியான மனிதர்கள் இந்த சரீரத்தோட இருக்கும் இல்லையா, இதுக்கெல்லாம் முந்தின நிலைமை என்ன நமக்கு தெரியாது. உபலப்த மனுஷத்வாதி மத்தியமாவஸ்தானி அனுபலப்த உத்தராவஸ்தானி ஸ்வேஷு சுபாவேஷு வர்த்தந்தே இது நேதத்த பரிதேவனா நிமித்தம் அஸ்தி. இப்ப என்ன ஆச்சுப்போம், நம்ம இப்ப இந்த மிடில் ஃபார்ம் இருக்கு இல்லையா, முன்னாடி என்னன்னு தெரியாது, பின்னாடி என்னன்னு தெரியாது, இப்ப இருக்கிறது மட்டும் தெரியும் உனக்கு. அதனால இதை வச்சுட்டு நீ முன்னாடியதுக்கும் வருத்தப்பட அவசியம் இல்லை, நடக்க போறதுக்கு வருத்தப்பட அவசியம் இல்லை. அதனால இந்த கிரீஃப் உனக்கு இருக்க, இந்த பரிதேவனான அந்த வருத்தம் இருக்கு, அது வந்து தேவையில்லாத ஒரு வஸ்துங்கிறார். ஏவம் ஷரீர ஆத்மவாதி அப்படி நாஸ்தி சோக நிமித்தம் இது உக்துவா ஷரீர அதிரிக்த ஆச்சரிய ஸ்வரூப ஆத்மனின் திரஷ்டா பக்தா ஸ்ரோதா ஸ்ரவணாயத்த ஆத்ம நிச்சய துர்லபஹ இத்யாஹ. இப்படி மூணு ஆர்குமெண்ட் கொடுத்தார். சரீரமே ஆத்மான்னு நினைச்சிருந்தாலும் நீ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப மேல சொல்ல போற. ஷரீர அதிரிக்த ஆச்சரிய சுரூபர், சரீரத்தை காட்டிலும் அதிரிக்தம்னா வேறாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான சுரூபம். ஏன் ஆச்சரியம் கேட்டா அதை பத்தி பூர்த்தியா தெரியல, இதுக்கு மேல அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்து ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னா அபூர்வமா இது பார்க்கல, அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆச்சரியம் சொல்லும். அப்படி இந்த ஆத்மஸ்வரூபமானது ஆச்சரியமா இருக்கக்கூடிய சுரூபம். ஆத்மனி திரஷ்டா பக்தா ஸ்ரோதா, அப்படிப்பட்ட அந்த ஆத்ம ஞானம் இருக்கணும். அதை உள்ளதை அறிந்தவரோ உள்ளபடி கூறுபவரோ உள்ளபடி கேட்பவரோ கிடையாது. முன்னாடியே நம்ம சொன்னோம் இந்த பிரகிருதி விஷயத்திலே பார்த்தா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டைமென்ஷன்ல தான் இருக்கு. நமக்கு ஏற்படுற ஞானமும் டூ டைமென்ஷன்ல தான், பாதி விஷயத்துல டூடிக்கும் த்ரீக்கும் உள்ள வச்சுப்போம். நம்ம என்ன பண்றோம், மிச்சத்துல அனுமானம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு இந்த லௌகிகமான விஷயங்களே பூர்த்தியா ஞானம் ஏற்படுறதில்லை. ஒரு விஷயத்துல ஞானத்தை வச்சு மிச்சம் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். குழந்தைகள்லாம் பார்க்க ஆச்சரியமா இருக்கு, ஒரு இடத்துல சுவிட்சை காமிச்சா அதுக்கு மிச்சயத்துல மன திருப்பி சுவிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அதை போய் கை அமுத்தி போடுறதுக்கு ட்ரை பண்றது. அந்த குழந்தைகளுக்கு அறிவு இருக்கு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஞானம் ஏற்பட்டாலே அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஞானம் தானே ஏற்படுது. ஒரு பொம்மைக்கு ஒரு இடத்துல சுவிட்சை காமிச்சா இன்னொரு பொம்மையை கொடுத்தா அது சுவிட்சை தேடி போடுறதுக்கு அதுக்கு பிரவிற்த்தி இருக்கு. அப்ப நமக்கு ஏற்படுற ஞானம் எப்படின்னு கேட்டா கொஞ்சோண்டு தெரிஞ்சா கூட போறோம், அதை வச்சு மிச்ச எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது பண்றோம். அப்படி இந்த ஆத்மா பத்தியும் என்னன்னு கேட்டா உள்ளத உள்ளபடி தெரிஞ்சிருந்தவா கம்மி துர்லபா, அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அதை சொல்றதுக்கு அவளுக்கு கெப்பாசிட்டி கிடையாது, அப்படியே அவ சொல்லிட்டாலும் கேட்கறவாளுக்கு புரிய போறதுலன்ட்டு. அதனால உங்களுக்கு நமக்கு வந்து இப்ப ஒரு புரியலையேன்னு சொன்னா கவலைப்பட அவசியம் இல்லை. ஏன்னா உண்மையா புரிஞ்சோ யாரும் கிடையாது சொல்லியிருக்காரு. போன காலத்து யாரோ ஒருத்தர் கேட்டா ஆத்மா என்ன புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு. அப்ப கிருஷ்ணரே பதில் சொல்லிட்டாரு, என்னாலையும் புரியுற மாதிரி சொல்ல முடியாது, உங்களாலையும் புரியுற மாதிரி கேட்க முடியாது. அதனால அது அனுபவ கோச்சரம். அது எடுத்துக்காட்டி எசிவனுடைய வஸ்து இல்ல, இங்க பாருங்க இதுதான் ஆத்மா, இங்க கை இருக்கு காலுக்கு சொல்ல முடியாது. அது அவாவா உட்காந்து அந்த தியான விசேஷத்தில் தான் அது தெரிஞ்சுக்க முடியும். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டித் ஏனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சேனம் அன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டித் ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டித் ஏனம். ஏனம்னா இந்த ஆத்மாவை, ஏன்னா பிரபிருத்தம் ஆத்மா வந்து சொல்லிட்டு இருக்கார். இந்த ஆத்மாவை ஒருத்தர் என்ன பண்றான், ரொம்ப ஆச்சரியமா பார்க்கலாம். அதாவது திருப்பி அதே இந்த சக்கரை எக்ஸாம்பிள் தான் தரணும். சக்கரை இனிக்கும் சொல்லிட்டு இருக்கா, நம்ம சக்கரை சாப்பிடல, சக்கரைனா இனிக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். சக்கரை வாயில போட்டு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் போட்டுக்கிறோம், எப்படி அனுபவம் இருக்குன்னு கேட்டா பிரமிப்பா இருக்கு, சொல்ல முடியல, தித்திப்பா இருக்கு. எங்கேயோ படித்தேன், ஒரு ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்ல வந்தது, ரெண்டு பேர் ட்ரெயின்ல வர இன்னொருத்தன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதுல ஒரு அப்பா பையன் மாதிரி இருக்காச்சும், அந்த பையன் வந்து சொல்லிட்டு வரான், அப்பாவா வெளில பாருப்பா மரம் எல்லாம் எப்படி இருக்கு பாரு, பெருசா இருக்கு பாரு, இதுதான் மறுபடியும் சொல்லி வரான். அதாவது அவன் வளர்ந்த பையனா இருக்கான், அவன் சொல்லப்படுற விஷயம் ரொம்ப பேசிக்கா இருக்கு, ரெண்டு வயசு குழந்தை பேசுற மாதிரி பேசிட்டு வரான். அப்ப எதிர உட்காந்தவனுக்கு ரொம்ப இதுவா இருக்கு, என்ன என்ன சார் உங்க பையன் என்னமோ இப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா கேட்டுருக்கு, ரெண்டு வயசு குழந்த மாதிரி பேசி வராங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அப்பா சொல்றான், இப்பதான் அவனுக்கு கண் பார்வை கிடைச்சிருக்கு, இது வரைக்கும் அவனுக்கு வந்து கண்ணு தெரியாம இருந்தது, இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், இப்பதான் உலகத்தையும் முதல் வாட்டி பாக்குறான். அதனால ஒரு விஷயத்தையும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான், மாடு பாக்குறான், ஐயோ இதுதான் மாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி காணாதத கண்ணச்சு காண்றோம் வச்சுக்கோ, அப்ப ஏற்படக்கூடிய அனுபவத்தை விவரிக்க முடியாது. அது மாதிரி ஆச்சரியவத் பஷ்யதி, இதை எவனோ ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு விசேஷத்துல அனுபவிச்சான்னா அதை இதுக்கு முன்னாடி பாக்காத வசுவா பாக்குறான். ஆச்சரியவத் பததி ததைவ சான்யா அப்படி சொல்லச்சே பகவத் அனுபவம் வச்சுப்போம், ஆனா ஆத்ம ஞானம் சொல்லிச்சு கஷ்டமா இருக்கு. இப்ப பகவான பத்தின அனுபவம் வச்சுப்போம், சில பேருக்கு அதிர்ஷ்டம் பண்ணச்சே பகவத் அனுபவம் ஏற்படுறது, ஏதோ விதத்துல ஏற்படுறது. இங்க ப்ரொஃபசர் சொல்லுவார், ஒரு தடவை வேலை அகோபிலம் போனலாம், அகோபிலம் போனப்ப எல்லாம் ஃபேமிலி மொத்த ஃபேமிலியா போயிருக்கான். ஸ்தம்பன சிம்மர் மேல சேர்க்கலாம்னு சொல்லி எல்லாம் போயிட்டேன். போனா அஞ்சரை இருட்ட போறது, இவாளுக்கு டைரக்ஷன்ல க்ளூவே இல்லை எங்க இருக்கும்னு. ஏன்னா அகவிலம் போனதும் தெரியும் எங்க இருக்கும்னு, க்ளூ இல்ல, திரும்பியும் போறதுக்கு வழி இல்ல, எப்படி போறது தெரியாம மூச்சுக்கெல்லாம் மணி ஆயிடு இருக்கு, பொம்னாட்டிகள்லாம் இருக்கா, அங்க வேற ஃபாரஸ்ட் ஏரியா வேற. திடீர்னு என்ன பண்ணா, ஒரு ஹண்டர் ஒருத்தன் வந்தானா, ஒரு வேடு மாதிரி வந்துட்டு, என்ன எங்க நிக்கிறீங்க, என்ன என்ன வரும் கேட்டதுக்கு, இந்த தமிழ் கலந்த தெலுங்குல சொல்லி இந்த மாதிரி இங்க இங்க போ அப்படின்னு சொல்லி காமிச்சானா. அவன் சொன்ன நாய்க்கு ரெண்டு அடி எடுத்து வச்சா அங்க அங்க அந்த போகடி இடம் அங்க இருக்கான், இது வரைக்கும் வரை தெரியல, திரும்பி பார்த்தா அவனையும் காணுமா. இப்ப இந்த அனுபவத்தை நினைச்சிட்டு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு மைசிலுக்கும் அனுபவம், அதாவது எங்கேருந்து வந்தாலும் தெரியாது, எங்க போனாலும் தெரியாது, அப்படி காமிச்சிட்டு போயிட்டான். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன அனுபவம் எல்லாரோட வாழ்க்கையும் நடக்கிறது. அப்ப அந்த அனுபவத்தை நம்ம சொன்ன வச்சுங்க, அடுத்த வாளுக்கு ரொம்ப கேஷுவலா கட்டிட்டு இருப்பா, ஏன்னா அவளுக்கு அது ஏற்படல, அந்த ஸ்தித்தில அவ இல்ல, நம்ம சொன்னாலும் அவளுக்கு புரிய போறது இல்ல, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படா. ஆனா அனுபவிச்சு நமக்கு தான் தெரியும் அது எவ்வளவு குரூஷியலான ஒரு விஷயம், ஜங்ஷர் அந்த இடத்துல அந்த ஹெல்ப் இல்லை என்ன வாழ்க்கை நினைக்கமா இல்லையா. அது மாதிரி சொன்னா கூட அதை ஒருத்த சொன்னோட கேட்கறதுக்கு அடுத்து ஆச்சரியவத் பததி, அது ஆச்சரியமா சொல்ற, அப்படியே ஆச்சரியவச்ச ஏனம் அந்யஹ ஸ்னோதி, அப்படியே ஒருத்த கேட்டா கூட என்ன ஆச்சுன்னு கேட்டா, சுத்வாபி ஏனம் வேதன செய்த கஷ்டத்தை, யாரு அந்த உண்மையா உள்ளத உள்ளபடி தெரிஞ்சுக்க போறது இல்லைங்கிறார். இன்னொரு உதாரணம் சொன்னா, அவ இன்னைக்கு வரல, ஆத்மா பத்தி கேட்கறேன் அவளை வேற நினைச்சுன்னு வந்தேன். இவ்வளோ காட்டுல போறோம் வச்சுக்கோ, பெரிய மலை இருக்கு தூரத்துல, அந்த மலை எப்படி இருக்கும், மலை ஒரு மலையை பார்க்கலான்னு ஆக்ஷன் போற வச்சு போறோம், ஒருத்தர் ஒரு டூர் ஆப்ரேட்டர் ஆக்ஷன் போறேன், அந்த மலையை போய் பார்க்கலான்ட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு, மலை நோக்கி போயிட்டு இருக்கா. அப்ப அவர் சொல்ற அந்த மலையில நிறைய பச்சை பசையில மரங்கள்லாம் இருக்கும், அது இப்படி நிறைய பாறைகள்லாம் அதுவும் சொல்லதான் வச்சுக்கோம். இங்க இருந்து பாக்கறா பார்த்தா அவ்வளவு ஒண்ணு தெரியல, எல்லாரும் இருக்க மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, சன் செட்டாருது இல்ல இவ்வளவு மேகங்கள்லாம் இருக்கு, டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் இருக்கு. அப்ப இவரால் மலையை போக்கஸும் பண்ண முடியல, தூரத்துலயும் இருக்கா தெரிஞ்சுக்க முடியல. இல்ல சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் கன்சியூ பண்ண முடியல, அந்த மலை எப்படி இருக்கும், நல்லா ஒசரமா இருக்கும். இங்க இருந்து பார்த்தா பக்கத்துல இருக்க மரங்கள் கூட தான் ஒசரமா இருக்கு. இப்போ இப்ப நம்ம நம்ம எப்படி இருக்கோம் கேட்டா, ஆத்மா ஞானத்துல ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும், அந்த தள்ளி இருக்கிறதுனால முதல்ல அதை கன்சியூம் பண்ண நல்ல முடியல. நம்ம பக்கத்துல போகணும், இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் விட்டு பக்கத்துல போக போகதான், அந்த மலைக்கிட்ட போக போகதான், மலை மேல இருக்கிற மரங்கள்லாம் என்ன, பாறைகள்லாம் என்ன, மலை தெரிய போடுது. ஏன்னா அது கிட்ட போயிட்டோம் வச்சுக்கோங்க, ரொம்ப மலை கிட்ட போயிட்டோம் அப்படின்னா வேற எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. மலையானது ரொம்ப பெருசா இருக்க போகுது, மலையடி வாரத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா நமக்கு முன்னாடி மலை மட்டும் தெரிய போடுது, மிச்சம் எல்லாம் மலைக்கு பின்னாடி போயிடப்படுது. அது மாதிரி ஆத்மா கிட்ட நெருங்க நெருங்க தான் நமக்கு இதை சொன்ன விஷயங்கள்லாம் புரிய போறது. தூரத்துல இருக்கச்சு அதுவும் இத்தர விஷயங்கள்ல ஒன்னா ஒழுங்கிட்டு இருக்கு. அப்ப நமக்கு என்னதான் சொன்னா கூட மிச்ச விஷயங்கள்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கல, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாதிக்கிறது. அதனால அந்த ஞானம் மனது ஏற்பட போறது இல்ல. அதை சொல்றதுக்காக தான் அதுக்கடி சொல்வாரு அந்த மாதிரி. ஏன்னா விவரிக்க முடியாத ஒரு வஸ்து, அந்த அனுபவம் ஏற்பட்டதுக்கு அது கிட்டக்கு நம்ம போகணும். ஏவம் முக்த சுபாவம், இப்படி சொல்லப்பட்ட சுவாவத்தை உடைய ஸ்வ இதர சமஸ்த வஸ்து விசஜாத்தியதையா, ஸ்வ இதர சமஸ்த வஸ்து தன்னை காட்டிலும் இருக்கக்கூடிய இதர விஷயங்கள் இல்லையா, அதை காட்டிலும் எப்படி இருக்கு, விசஜாத்தியமா இருக்கு, வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ஆச்சரியவத் அவஸ்தம் அனந்தேஷு ஜந்துஷு மகதா தபசா க்ஷீண பாபகா உபசித புண்ணியா கஷ்டித பஷ்யதி. எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் இது எடுத்துருக்கோம், குவஸ்டே எடுத்துருக்கோம், எல்லாருக்கும் ஏற்படுறது இல்லை. அவன் அவன் இருக்கிற சொன்ன புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ்ல ஏதோ ஓடிட்டு இருக்கான் அவன். அப்படி இருக்க கீதை லட்சியம் போய் கேட்கணும், இல்ல பகவான் தன் கீதையை சொல்லியிருக்காரு அது என்ன தெரிஞ்சுக்கலாம், இதை கேட்கணுன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறதுக்கே ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கணும், பாபங்கள்லாம் போயிடணும். நீங்க என்னதான் ரோட்ல கூப்பிட்டு சொன்னாலும் வந்து கேட்க போறோம் நாலு பேர் வரப்பா, அதுவும் பிரசாதத்துக்காக ரெண்டு பேருக்கு எக்ஸ்ட்ரா வரப்பாரு, அவ்வளவுதான் லெக்சர் முடிஞ்சு பிரசாதம் வச்சிருக்கு ரெண்டு பேர் வரப்பா கூட அவ்வளவுதான். அந்த தத்துவ ஜானத்துக்கு ஒரு பசி ஏற்பட்டு வந்து கேட்கணும்னு வரவா ரொம்ப ரொம்ப கம்மி. யார் வருவான்னு கேட்டா மகதா தபசா க்ஷீண பாபகா உபசித புண்ணியா, பூர்வ ஜென்மங்கள்ல சுக்கிருத்தமானது ஏற்பட்டிருக்கும், பாபங்கள்லாம் போய் புண்ணியங்கள் பிறக்கச்சேதான் இந்த மாதிரி ஞானம் அடையணும். அனந்தேஷு ஜந்துஷு நிறைய ஜென்மங்கள்ல மகதா தபசா அப்படிப்பட்ட உபசித புண்ணியா புண்ணியத்தை அடைந்தவன் தான் என்ன பண்றான், கஷ்டித்து பஷ்யதி, எவனோ ஒருத்தனுக்கு அந்த ஆத்ம ஞானமானது ஏற்படுறது. ததாவிதா கஷ்டித்து பரஸ்மை வததி, அப்படி ஏற்பட்டவன் ஒருத்தன் எவனோ ஒருத்தன் நூறு பேருக்கு ஏற்படுதுன்னா ஒரு அஞ்சு பேர் தான் அந்த அனுபவத்தை எல்லாருக்கும் சொல்லலாம்னு அவனுக்கு ஒரு தோன்றது. பலஸ்மை வந்ததுன்னு அடுத்த பாலுக்காக சொல்றான், ஏவம் கஷ்டித்து ஏவ சுணோதி, இது இதே வந்து திருப்பியும் எவனோ ஒருத்தன் தான் கேட்கறான் முழுசா. சுத்வாபி ஏனம் யதாவது அவசிதம் தத்வதோ நான் கஷ்டித் வேத, அப்படி கேட்டாலும் யதாவது அவசிதம் உள்ளத உள்ளபடி எவரும் அறிவதில்லைங்கிறது. இதுல ஒருத்தர் கேட்டார், முதல்ல பார்க்கணும் அப்புறம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தானே சொல்லணும் இல்லையா, இல்லப்பா கேட்கணும் சொல்லணும் பார்க்கணும் அப்புறம் சொல்லணும் இருக்கு இல்லையா, இங்க உள்டாவா இருக்கு, முதல்ல பஷ்யதி அப்புறம் வததி அப்புறம் ஸ்னோதிதுன்னு இருக்குன்னு. பட் முதல்ல கேட்கறதுக்கு யாராவது சொன்னதுன்னு கேட்க முடியும், அதனால அந்த பாசம் சொல்றாரு, முதல்ல ஒருத்தன் பாக்குறான் ஒருத்தன் சொல்றான் இன்னொருத்தன் கேட்கறான், இது சைக்கிள் மாதிரி பார்த்தா தான் சொல்ல முடியும் சொன்னதான் கேட்க முடியும் அது மாதிரி. அதனால இங்கேருந்து ஆரம்பிச்சாருன்னா முதல்ல ஒருத்தவனோ ஒருத்தன் அறி பார்க்கறான், பார்க்கறான்னா அறிகிறான்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கிறான். அதுல பத்து பேர் தெரிஞ்சுக்கிறான்னா ஒருத்தன் தான் சொல்றான், அப்படி சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய ரொம்ப துர்லபால இருக்கா, அப்படியே கேட்டாலும் அவளுக்கு அந்த ஞானமானது ஏற்படலன்ற. எதுக்காக சொல்றேன்னா அவ்வளவு ஈஸி இல்லை ஆத்ம ஞானத்தை அடையிறது, அவ்வளவு ஈஸி இல்லைன்றதுக்காக சொல்றேன். அதனால தத்வதோ நான் கஷ்டித் வேத சகாராத்து திரஷ்டு பக்து ஸ்ரோதுஷு அப்படி தத்வதா தசனம் தத்வதா வசனம் தத்வதா ஸ்ரவணம் துர்லபம் இது உக்தம் பவதி. இந்த சம்ஸ்கிருதத்துல நிறைய எழுத்துக்கள் இருக்கும், ச து அப்படின்லாம் இருக்கும், இவைகளுக்கெல்லாம் அந்த வியாக்கியானம் பண்ற சுவாரஸ்யம் கம்மிப்பா, வெறும சேனா அண்டு அவ்வளவுதான். அப்படின்னா ஆல்சோ நம்மள மாதிரி லாங்குவேஜ் படிச்சுட்டு பார்த்தா பாஷ்யகரன் சொல்றீங்க ச போட்டுக்காரனும் ஆச்சரியவச்ச ஏன மன்னியஷ்ணோதி சுத்வாபி அந்த நச்சைவ கஷ்டத்தை இதெல்லாம் சே சே போட்டது என்ன அர்த்தம்னா தத்வத தர்சனமும் கஷ்டமா, ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டித்துனாரனும் அப்போ ஒருத்தன் ஆச்சரியமா பாக்கிறான்னு சொன்னார். அப்ப நம்ம டவுட் எல்லாம் பரிபூர்ணமா பார்த்தானா இல்ல அபரிபூர்ணமா பார்த்தானான்னு. இந்த சே போட்டதுன்னு தெரியுதுன்னு கேட்டா அப்படி பரிபூர்ணமா பார்த்தோம்னா வேற அப்படின்ட்டு, அப்படியே பார்த்தாலும் பரிபூர்ணமா பார்க்க முடியாது, திருப்பியும் பரிபூர்ணமா சொல்ல முடியாது, பரிபூர்ணமா கேட்க முடியாது. ஏன்னா ஒன்னும் தோணும் அப்படின்னா பார்க்காம பரிபூர்ணமா பார்த்துட்டான், சொல்றத பரிபூர்ணமா சொல்லிட்டான், கேட்கறவளை மட்டும் தான் பரிபூர்ணம் இல்லை தோணும் அப்படி இல்ல, பார்க்கறவனும் பரிபூர்ணமா பார்க்க முடியாது, சொல்றவனும் பரிபூர்ணமா சொல்ல முடியாது, கேட்கறவனும் படிக்கணும் கேட்க முடியாது தாற்பயமா இருக்கு. இந்த மூணுமே கஷ்டம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வஸ்து அது அனுபவ கோச்சரம். அடுத்தது கண்டிப்பா பண்ற தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதம் அர்ஹசி. தேஹின தேகத்தை உடையது தேஹி. ரெண்டு சப்தம் இருக்கு பாடியை குறிக்கிறதுக்கு, ஒன்னு தேகம் ஒன்னு சரீரம். தேகம்ன்றது விருத்தியை காட்டுறது, விருத்தினா வளர்ந்து வளர்ந்துட்டே இருக்கிறதே தேகம்னு பேரு. வளர்ந்து மெச்சூர் ஆகி ஸ்டெபிலைஸ் ஆகி திருப்பி குறைய ஆரம்பிக்கிறது இல்லையா, அப்ப சரீரம்ன்றதுக்கு பேரு. ஆக மொத்தம் பாடி தான் அதுக்கு அர்த்தம். தேகம்ன்றது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேகத்துக்கு உடம்புக்கு தேகம்னு பேரு. அது அந்த டிமினிஷ் ஆக ஆரம்பிக்கிறதுல ஒரு ஸ்டேஜ் இல்ல, நமக்கே தெரியுது வயசாருன்னு தெரியுது. அப்ப அந்த ஸ்டேஜ் அது சரீரம்னு பேரு. இப்ப தேகினா தேகத்தை உடையது, அதாவது ஆத்மா. நித்தியம் அவத்யோயம் தேகே சர்வசிய பாரத. எல்லா அழியக்கூடிய சரீரத்திலையும் அழிக்க முடியாத ஒரு தேகம் ஆத்மாவானது தேகி இருக்கிறது. தஸ்மா சர்வாணி பூதானி. அதனால உனக்கு எனக்கு மட்டும் இல்லை, இப்ப டவுட் வரலாம், எல்லாருக்கும் இப்படிதானு கேட்கலாம். எல்லா சரீரத்திலையும் இப்படிதான், பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன ஜந்து வரைக்கும் இதே தான் அமைக்கிறார். எல்லாருக்கும் தேகம்னாலே அழியக்கூடியது, தேகினா அது அழியாதுன்னு அர்த்தம் ஆத்மா. அதனால என்னது தஸ்மா சர்வாணி பூதன் நத்தம் சொல்லிது மருகசி. அதனால யாரை பார்த்தாலும் கவலை பண்ண அவசியம் கிடையாது, எல்லா சரீரமும் அழியக்கூடியதுதான். முன்னாடி சொன்னா ஞாபகம், அதுக்காக நம்மளாக அழிக்க கூடாது. ஏன்னா அது பாட்சிக்கு அப்படியே சொல்லியிருக்க, எல்லாம் அழிய போறதுன்னா சொன்ன மாதிரி அழிக்க கூடாது, அதுக்கு நம்ம ரைட் கிடையாது. அழிவுனா பார்த்தோம் வெறும் அந்த ஆத்ம தேக சம்பந்தத்தை முறிக்கிறது. ஆத்ம தேக சம்பந்தத்தை போக்குறது தான் மரணம். மரணம் என்னன்னு கேட்டா அந்த சம்பந்தம் போறது. ஜனம் என்னன்னு கேட்டா சம்பந்தம் ஏற்படுறது. அதை பண்றது கூட நம்ம ரைட் கிடையாது, அச்சு பண்ணக்கூடாது. தான் ஏற்படுறது வேற, நம்மளா போய் எந்த ஜந்து கொல்லக்கூடாதுக்காக சொன்னேன். சர்வஸ்ய தேவாதி தேகினஹ தேஹே மத்தியமானே அபி அயம் தேஹி நித்யம் அவத்யஹ இதி மந்தவ்யஹ. தேவாதி தேகினஹ, பெருமாளை காட்டிலும் இருக்கக்கூடிய மிச்ச எல்லா தேவர்களுமே வந்து உண்டானவர்கள் தான். இந்த சம்பிரதாயத்துல பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுமே வந்து உண்டானவர்கள் தான். அதாவது அவளுக்கு பிறப்பு இறப்புன்றது உண்டு. ஏன் இந்த கன்ஃபியூஷன்னா, தேவர்கள்லாம் அமிர்தம் சாப்பிட்டவளாச்சே, அவளுக்குனா டெத் இருக்காளே டவுட் வரலாம். அமராகா நித்யராகா தேவாங்களா, அவளுக்கு மூப்பே கிடையாதுன்னா எல்லாமே காலத்தை ஒட்டி தான் பார்க்கணும். நம்ம ஸ்கேல் ஆஃப் இதில் பார்த்தோம்னா ஒரு எறும்போட லைஃப் ஸ்பான் கம்பேர் பண்ணிச்சு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவர்கள் மாதிரி நம்ப. ஏன்னா நமக்கு இருக்க லைஃப் ஸ்பான் ஜாஸ்தி. அப்படி நம்மளை காட்டில் கம்பேர் பண்ணிச்சா அவளோட லைஃப் ஸ்பான் ஜாஸ்தி, அவ்வளோதானே உரிய. இது வந்து ஒரு ரிலேட்டிவான ஒரு கான்செப்ட். அதுக்காக தேவர்களுக்கெல்லாம் எப்பயுமே அழிவே கிடையாது, அர்த்தம் கிடையாது. அவளுக்கும் ஒரு சிருஷ்டி முடிஞ்ச சிருஷ்டி வரைச்சு உண்டான பிரம்மா எல்லாருக்கும் அழிவு உண்டு. அதனால தேவாதி தேகினக தேவே தேகே வத்தியமான அபி, இந்த உடம்பானது அழிக்கப்பட்டாலும் அயம் தேகி நித்யம், இந்த ஆத்மாவானது நித்யம், அவத்தியாக கொல்ல முடியாததாக இருக்கு என்று ஒற்றுக்கொள்ள வேண்டும். மந்தவியா தஸ்மாத் சர்வாணி தேவாதி ஸ்தாவராந்தானி பூதானி. அதனால எல்லா தேவர்களிலிருந்து ஆரம்பிச்சு ஸ்தாவரம்னா செடி கொடி இதைகள் வரைக்கும் இருக்கக்கூடிய பூதங்கள் விஷமாக்காரானி அபி. இப்ப எல்லாம் ஆத்மான்னு சொன்னா பார்த்தா டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நமக்கு புலப்படக்கூடியது உடம்புதான். உடம்பை வச்சுட்டு பார்த்தோம் வச்சுக்கோ, எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. ட்வின்ஸ், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் சொன்னா கூட அவளுக்கு இது டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறேன். இப்போ இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னா அது விஷம ஆகாரம். விஷமம்னா அந்த டிஃபரன்ஸ் ஏன் வருதுன்னு கேட்டா அது தேக சம்பந்தத்தோடு இருக்கக்கூடியது. அப்படி இவ்வளவு வித்தியாசமான சரீரத்தை கொண்டிருந்தாலும் உக்தேன சுபாவேன ஸ்வரூபத சமானானி வித்யானிச்ச, சொன்ன காரணங்கள்னால ஸ்வரூபமானது சேம். எறும்புக்கு இருக்கிற ஆத்மாவும் நமக்கு இருக்கிற ஆத்மாவும் யானைக்கு இருக்கிற ஆத்மாவும் தேவர்களுக்கு பிரம்மாவுக்கு இருக்கிற ஆத்மாவும் ஆத்மான ஸ்வரூபத்தை பார்க்கச்சு எல்லாம் சேம் தான், அனுஸ்வரூபம் தான். அனுஸ்வரூபம் சூக்மா இருக்கக்கூடியது ஆத்மா. சுவாவ ஞானம் நிறைய மாறுபடுறதுனால சுவாவ ஞானத்தினால அங்கங்க எப்படி ஒரு டவுட் கேட்கலாம், இப்ப எப்படி நீங்க எல்லாம் ரொம்ப இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு எறும்பை நம்மளே எடுத்துட்டோம்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, எப்படி நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் ஆத்மா சேம் சொல்ல முடியும்னு கேட்டா, அதுக்காக தான் சொல்ற நீங்க ஃபங்க்ஷன் வச்சு பார்க்கணும். அதாவது லைஃப்ல நம்ம வந்து அப்சர்வேஷன் வந்து சயின்ஸுக்கு மட்டும் இல்ல, நமக்குமே ஞானம் ஏற்படணும்னா அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம் லைஃப்ல. We should just begin to observe nature. இந்த உயிர்களுடைய பிரவிற்த்தி எல்லாம் பார்த்து வச்சுக்கோ, எல்லா எந்த உயிரா இருந்தாலும் பிரவர்த்திக்கிற விதம் ஒரே மாதிரிதான். ஆகாரத்துக்காக பிரவர்த்திக்கிறது, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பிரவர்த்திக்கிறது, இல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக பிரவர்த்திக்கிறது இல்லையா? இப்படி பார்க்கச்சே அந்த ஃபங்க்ஷன் வரைச்சு எல்லாம் சேமா தான் இருக்கு. பாடி வேணா டிஃபரெண்டா இருக்கலாம். ஒரு நாயை வளர்த்தா தெரிய போகுது, குட்டி நாயை வளர்த்தா வச்சுக்கோங்க, அது பண்ற சேஷனங்களை பார்த்தா நம்ம ஆத்து சொல்றது, அதாவது நீங்க இதை வந்து கொஞ்சம் எமோஷனல் எல்லாம் எடுத்துக்கணும். நம்ம ஆத்து குழந்தைகள் பண்ற சேஷனங்கள் தான் அந்த நாய்க்குட்டியும் பண்ண போறது, எங்க அதை அப்சர்வ் பண்ணதும் தெரியும். அதுல டிஃபரன்ஸே கிடையாது. ஒரு பூனைக்குட்டி இருந்தாலும் நம்ம பசங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுவும் பண்றது. அப்படி இருக்கச்சே சேஷத்தங்கள் வச்சு பார்த்தா யானைக்குட்டியை பாருங்க, யானைக்குட்டி அதே மாதிரி தான் விளையாடுறது. வீடியோ பாருங்க, யானைக்குட்டி அதே மாதிரி தான் விளையாடுறது. அப்ப இந்த சேஷத்தத்தை வச்சு பார்த்தா எந்த வித வித்தியாசம் சொல்ல முடியல. நம்ம கொஞ்சம் இன்டெலிஜென்டா பெர்ஃபார்ம் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அவைகள் மீது கொஞ்சம் ராவா பண்ணிட்டு இருக்கோம். ஆக மொத்த பிரவர்த்தின்னு பார்த்தா எல்லாம் அதே பிரவர்த்தி தான், சாப்பிட்றது தூங்குறது என்ஜாய் பண்றது எல்லாமே. அப்ப இந்த இப்ப இதுக்கெல்லாம் காரணமா விஷயத்தை ஒதுக்கணும், அதுதான் ஆத்மா, அது ஞானஸ்வரூபம். அந்தந்த சரீரத்தில் இருக்கச்சு அந்தந்த சரீரத்துக்கு உண்டான லிமிடேஷன்ஸ் வச்சு இயங்குறது தவிர நம்ம வந்து வி ஹவ் டு அக்செப்ட் சேம் ஆத்மா. இல்லாட்டி லாஜிக்கலா ஒத்து வராது. ஜென்ம மரணங்கள்லாம் ஒத்துக்கிட்டு கர்மாலாம் ஒத்துக்கிட்டு ஒரு என்டிட்டியை காமனா ஒத்துக்கிட்டாதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அதுக்கு தோதா இருக்கும். அதனால சமானானி நித்யா நீச்ச, அப்படி எல்லா பின்ன பின்னமா இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லயும் இருக்கக்கூடிய ஆத்மாவானது சமம்னு சொன்னா சிமிலர் அர்த்தம், சேம் இல்ல, நித்யா நீச்ச நித்தியமாகவும் இருக்கு. தேககதம் டு வைஷமியம் அனித்யத்துவம் ச. அப்ப தேககதம்னா உடம்பு இருக்கக்கூடிய அந்த வைஷமியம், இந்த டிஃபரன்ஸ் வந்து இது அனித்யம், மாறிண்டே இருக்கு. ஒரே உடம்பே மாறிண்டே இருக்கு, நமக்கு தெரியாம இருக்கு. நம்ம எப்ப கண்ணாடி பார்த்தாலும் நம்ம வந்து நமக்கு முடி போன நமக்கு தெரியறது இல்ல. அந்த ஹேபிட் போறது நிறைய பேருக்கு தலையை மாறிண்டே இருக்கா, முடி கொட்டிருந்தா கூட அவளுக்கு அது தெரிய மாட்டேன்றது. அதாவது நித்தியம் பார்த்துட்டு இருக்காது, நம்ம உடம்பு கேட்டு அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா அது அனித்யம். ததஹ தேவாதீனி சர்வாணி பூதானி உத்திஷ்ய ந சூசித்து அருகசி ந கேவலம் பீஷ்மாதின் பிரதி. இப்ப பீஷ்மனை மட்டும் பார்த்து நீ இப்ப சொல்லல, எல்லா ஜந்துக்கும் இதே நிலைமை தான். பீஷ்மன் மட்டும் இல்ல, எந்த ஜந்துவா இருந்தாலும் அந்த ஜந்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவான நித்தியம், சரீரமானது அனித்யம். அதனால எதை கண்டும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற. சரி, அடுத்து இப்ப அவனோட பாயிண்ட் வச்சு அட்டாக் பண்றேன். அவன் என்ன சொன்னான், முதல்ல என் தர்மத்தை பாக்குறேன், நான் சத்ரியன்னு சொல்றான், நான் யுத்தம் பண்ண மாட்டேன், யுத்தம் பண்ணா இவெல்லாம் கொல்ல வேண்டியிருக்கும், அதுக்காக நான் வந்து பிக்ஷைக்கு போறேன்னு சொன்னான். ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷிய ந விகம்பித்து மருகசி தர்மியாதி யுத்தா ஸ்ரேய அந்நது சத்ரியத்திய ந வித்தியதே. ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷிய, உன்னுடைய ஸ்வதர்மம் என்ன, சத்ரியனுக்கு சண்டை போடுறது, அந்த யுத்தம் பண்றதை வச்சு பார்த்தாலும் ந விகம்பித்து மருகசி, நீ வந்து இப்படி வேவர் பண்றது இட்ஸ் நாட் ப்ராப்பர், வேவரிங்கா இருக்கிறது. ஏன்னா தர்மியாதி யுத்தாச்சிரேய, தர்ம யுத்தத்தை காட்டிலும் ஒரு க்ஷத்ரியனுக்கு வேற உசந்த தர்மம் கிடையாது. அதனால என்ன பண்ணோம், சண்டை போட்டே ஆகுனர். அப்பிச்ச இதம் பிராரப்தம் யுத்தம் பிராணி மாரணம் அபி, இப்படிப்பட்ட யுத்தமானது ஆரம்பிச்சிருக்கு. யுத்தம்னு வந்தாலே பிராணி மரணம்னா சில பேரை கொண்டுதான் ஆகணும். அப்படி இம்சையா இருந்தா கூட அக்னிஷோமியாதிபத் ஸ்வதர்மம் அவேக்ஷிய ந விகம்பித்து மருகசி. அக்னிஷோமியாதி மலர், அதாவது சில ஹோமங்கள்ல சில யாகங்கள்ல பசுக்களை பலி கொடுக்கலாம், அந்த காலத்துல பண்ணிருக்கா அதெல்லாம். இப்ப அது ஹிம்சையா அஹிம்சையான பெரிய விசாரம். ஏன்னா பௌத்த சைன மதங்கள்லாம் வரைச்ச என்னாச்சுன்னு கேட்டா ஹிம்சைன்னு அவெல்லாம் ஒரு புரோபகண்டா இருந்தது. அதனாலேயே வைதிக மதமானது நிறைய மாற்றத்தை அடைஞ்சிருக்கு. முன்ன எப்படி இருக்குன்னு கேட்டா சில யாகங்கள்ல வந்து இந்த பிங்களை, அதாவது இந்த நிறம் உள்ள இந்த ஒரு மிருகத்தை கொண்டு வா, அதனுடைய சரீரத்துல ஒரு பாகத்தை எடுத்து ஹவிசா போடணும்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் ஹிம்சையா அஹிம்சையான்னு விசாரம். நமக்கு எப்பயுமே நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸை விட அடுத்தவா சொன்னா அதுதான் நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு. ஒருவேளை நம்ம தாத்தா பாட்டி தப்பா சொன்னாலும் நம்ம பொழுது தாத்தா தப்பா சொல்லியிருக்கலாம் அப்படிதான் நமக்கு தோன்றது. ஏன்னா அடுத்தவா சொன்னா அதுக்கு நம்ம எவிடன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, எஸ்பெஷலி சயின்ஸ் மெடிசன்லாம் வந்துருது இப்போ, எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ. ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும், நம்ம நேம்ஸ் இருக்கு இல்லையா சம்ஸ்கிருத நேம்ஸ், அந்த நேம்ஸே வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது. அத்வரன் பேர், அத்வரன் பேர் யாகத்துக்கு, துவரண ஹிம்ச அத்வரண அஹிம்ச. அதாவது யாகத்துல பலி கொடுக்கறதா இருந்தா எந்த ஒரு ஜந்து அதுக்கு அது ஆக்சுவலா ஹிம்சை இல்லை, அது அஹிம்சை. அதாவது அஹிம்சனா என்ன கேட்டா, இப்போ அந்த ஜந்துவுக்கு அந்த மரணம் சம்பவிக்கிறதுனால யாகத்துல உயிர் போறதுனால அதை காட்டிலும் அதுக்கு ஒரு வசதியான சரீரம் கிடைக்க போறது, அதாவது மனுஷரீரம் வச்சுக்கலாம், பிளஸ் சொர்க்கத்துக்கு வேற போறது, அது இப்படி உத்கிருஷ்டமான ஒரு ஸ்திதி அதுக்கு கிடைக்க போறதுன்னு ஒரு இது நம்பிக்கை, இது வைதிக நம்பிக்கை. அதை நிறைய பேர் கலதா பண்ணா, அப்பனா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கொடுக்கலாமே சொன்னா, யாகம் பண்ணிட்டு இருந்தா இல்லப்பா இந்த பசு வச்சுதான் பண்ணணும்னா இது சொர்க்கத்துக்கு போக போறதுப்பா, சரிப்பா உங்காத்துல யாராவது ஒருத்தர் அனுப்புறதுனா அதுக்கு நல்லா சொர்க்கம் தானே போவானா, அப்படி இல்ல. அந்த யாகம் என்ன விதிக்கிறது அதை நம்ம கொடுக்கணும், நம்ம சூஸ் பண்ண முடியாது, நான் இவாளை கொடுக்குறேன் அவளை கொடுக்குறேன்னு. அது அப்படிதான் இருக்கு, வைதிக மதம் பத்தி வேதத்தை நம்பிதான் இருக்கு, வேதத்துல அப்படிதான் சொல்லியிருக்கு, இந்த யாகமா இருந்தா இந்த ஜந்து தான் கொடுக்கணும்னு. என்ன நம்பிக்கைன்னு கேட்டா, மனுஷ ஜென்மமானது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம், புண்ணியம் பண்ணாதான் மனுஷ ஜென்மமானது கிடைக்கும். அப்ப அந்த விலங்குகள் திரும்பியும் இப்ப நம்ம சயின்டிபிக்கா பார்த்தாலும் ஃபுட் சைக்கிள் சொல்றா பாருங்க, அந்த ஃபுட் செயின்லாம் சொல்றா பாருங்க, அந்த ப்ராசஸ்க்கு தான் ஜென்மமும் ஏற்படுறது. திருப்பியும் ஒரு ஆகாரத்துக்குள்ள போய் அது ஒரு மனுஷன் சாப்பிட்டாதான் மனுஷனுடைய சந்தத்தில் வர முடியும், இல்லாட்டி எந்த ஜந்து சாப்பிட்றது திருப்பி அந்த இதில் தான் போயிட்டு முடியும். அப்படி இருக்கச்சே ஒரு பசு இல்லை ஒரு விலங்குக்கு நர்கதி ஏற்படுறதுன்னு சொல்றா, யாகத்தில் அதை பலி கொடுக்கச்சு. அதனால தான் யாகத்துக்கே அத்வரன்னு பேர். இப்ப அக்னிஷோமாதியா அக்னிஷோமாதி வந்து ஸ்வதர்மம் அபேக்ஷ நவிக்கம் பெத்து மர்கசி, அதனால அந்த யாகத்துல இருக்கா மாதிரி நீ வந்து இவாள சொல்றதெல்லாம் வந்து பெரிய கிரைமா நினைக்கக்கூடாது, இது ஹிம்சையும் கிடையாது. தர்மியாத் நியாயத்தக பிரவர்த்தாத், தர்மியம்னு என்னது நியாயத்தக பிரவர்த்தாத், நியாயமான வழியில தொடங்கின யுத்தாத்து அந்நத் நகி க்ஷத்ரியச ஸ்ரேயோ பவதி வித்யதே, இதை காட்டிலும் ஒரு ஸ்ரேய க்ஷத்ரியனுக்கு வேற எதுவும் கிடையாது. இதை விட்டுட்டு நான் வேற ஏதாவது பண்ணேன்னு சொன்னா கண்டிப்பா இதை காட்டிலும் மிச்சம் எல்லாமே ஸ்ரேயஸ் கம்மி தான், ஏன்னா இதுதான் ரொம்ப ஸ்ரேயஸான ஒரு விஷயம். சௌரியம் தேஜோதிர் தாட்சியம் யுத்தே சாப்பலாஜனம் தானம் ஈஸ்வரபாவச்ச க்ஷாத்திரம் கர்ம சுபாவஜம். 18வது அத்தியாயத்துல திரும்பி சொல்ல போறார் என்னென்ன குணங்கள் சத்ரஜஸ்தம சொல்ல போறார், யாருக்கு சத்தமானது மேலோங்கி இருக்கும், யாருக்கு ரஜஸ் ஜாஸ்தியா இருக்கும், யாருக்கு தமஸ் ஜாஸ்தியும் சொல்ல போறார். அப்படி வரைச்சு அவ கடமைகள், பிராமணனுடைய கடமை என்ன, சத்ரியனுடைய டியூட்டி என்னன்னு சொல்ல போறார். அதை சொல்லப்புற சௌரியம் தேஜகா திருதிகி தாட்சியம் தாட்சியம் யுத்தேச்சாப்பி அபலாயனம், அந்த ஒரு வேலர் அந்த ஒரு தேஜஸ் இதெல்லாம் தான் யுத்தத்துல தப்பிச்சு ஓடாம பயந்து ஓடாம இருக்கணும். தானம் கொடுக்கறது ஈஸ்வர பாவம்னா எல்லாரையும் கட்டி ஆள்றது, இதெல்லாம் தான் ஒரு க்ஷத்ரியனுக்கு கர்மமா சொல்லப்படுற பின்னாடி. இதுஹி மக்ஷதே, அதனால அக்னிஷோமியாதிசுச்ச ந ஹிம்சா பசோஹோ நிஹீனதர சாகாதி தேக பரித்தியாக பூர்வக கல்யாண தேக ஸ்வர்காதி பிராபகத்வ ஸ்ருதேஹே சம்யபனஸ்ய, ஸ்ருதேஹே சம்யபனஸ்யன ஸ்ருதியினால் அறிந்து கொள்கிறோம். என்ன அறிந்து கொள்கிறோம், நிஹீன தர ஹீனம், ஹீனம்னாலே மட்டமான அர்த்தம், நிஹீனம்னா ரொம்ப குறைவா மட்டமா இருக்கக்கூடிய என்னது சாகன, ஒரு வெள்ள ஆடுக்கு பேர் சாகம்னு பேரும், சாக பசுவை கொண்டு ஒரு யாகத்தை பண்ணணும் நினைச்சிருக்கு. அப்ப அந்த ஆடுகள்லாம் எப்படினு கேட்டா நிஹீனமான ஒரு க்ஷீணமான ஒரு ஒரு சரீரத்தில் இருந்துட்டு இருக்கு, சாகாதி தேக பரித்தியாக அந்த தேகத்தை விட்டுட்டு எப்பன்னு கேட்டா அக்னிஷோமி ஆதிசு அக்னிஷோமி ஆதி யாகங்கள்ல அந்த பசுக்களை வந்து நம்ம சக்ரிஃபைஸ் பண்ணச்சு, அப்ப அவைகளுக்கு அந்த நிஹீனமான சரீரம் போய் தேக பரித்தியாக பூர்வக தேக பரித்தியாக பூர்வகன்னு கேட்டா அந்த தேகத்தை விட்டுட்டு கல்யாண தேக கல்யாணம் ரொம்ப க்ஷேமம் ரொம்ப சுபதரம் அர்த்தம், அதை காட்டிலும் சிறந்த அர்த்தம், கல்யாண தேக பிளஸ் ஸ்வர்காதி பிராபகத்வ ஸ்ருதேஹே, ஆட்டுகள் சொர்க்கம் போக முடியுமா, போக முடியாது, மனுஷனா பிறந்து வேதத்துல விதிச்ச யாகங்கள் மேல சொர்க்கத்துக்கு போக முடியும், பட் அந்த ஆடானது என்ன பண்றதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு இதை காட்டிலும் வசத்தியான சரீரம் கிடைக்க போகுது பிளஸ் தேகத்துக்கு போக போறது. எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ஸ்ருதேஹே சம்யபனசிய ஸ்ருதி சொல்றதுனால. அதுக்கு ஸ்ருதி ஒன்னு காமிக்கிறார், நவாவு வேதன் ஸ்ருதி ஒரு வாக்கியம் சொல்ற, இது ஸ்ரூயத்தே அப்படின்னு பாஷ்யக்காரர் எவிடன்ஸ் காட்டுறதுக்கு, இஹச்ச யுத்தே மிருதானாம் கல்யாணத்தர தேகாதி பிராப்தி உக்தா, இப்ப இந்த யுத்தத்துல மிருதானாம் இறந்தவர்களுக்கு கல்யாணத்தர தேகாதி பிராப்தி, இவர்களுக்கு என்ன கிடைக்க போறது, சொர்க்கம் போற தர்மமான யுத்தத்துல போய் சண்டை போடுறோம் உயிரை இழந்தா சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்பி வரைச்சு இருந்த சரீரத்தை காட்டுல ஒரு நல்ல சரீரத்தை கிடைக்க போறது. அதுதான் வாசாம்ச ஜீர்ணாணி நம்ம ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் இத்தியாதினா. அத்த சிகித்சக ஷல்யாதி கர்ம ஆதுரஸ்ய இவ அஸ்ய ரக்ஷணம் ஏவ அக்னிஷோமியாதிஷு சம்யமனம். இப்ப டாக்டர் கிட்ட போறோம், இங்கே டாக்டர் இருக்கா, டாக்டர் கிட்ட ஒருத்தர் போறோம் வச்சுக்கோ, டாக்டர் சொல்றாரு இல்லப்பா கைக்குள்ள கட்டி இருக்கு, கையை கட் பண்ணாதான் கட்டி எடுக்க முடியும். இல்ல இல்ல நீ கையெல்லாம் கட் பண்ண முடியாது, இம்சை எனக்கு அது என்னால தாங்கிக்க முடியாது, வேற ஏதாவது வழியில பண்ணுக்கோன்னா பண்ண முடியுமா? அப்ப பொறுத்துட்டுதான் ஆனும். அப்ப டாக்டர் ஹிம்சிச்சார் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை, ஏன்னா அந்த ஹிம்சையை பண்ணாதான் க்ஷேமம் ஏற்பட போறது. அது மாதிரி இந்த யுத்தத்துல இந்த யாகத்துல இருக்கக்கூடிய இந்த மரணங்கள்லாம் அதே ரீதியில தான் புரிஞ்சுக்கணும். அந்த ஹிம்சை மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு க்ஷேமத்தை ஏற்படுத்த போறது. அதனால அல்டிமேட்டா பாக்கி ஹிம்சை கிடையாது. வைத்தியர் வந்து நம்மள வந்து நமக்கு ஒரு பாதகத்தை விளைவிக்கணுன்றதுக்காக நம்ம கட் பண்ணி ஆபரேஷன் பண்ணல, ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்றேன்னு சொன்னா அப்படிதான் பண்ணி ஆனவை கிடையாது. அதனால அது ஹிம்சை ஆகாது. எப்படி நம்ம அதை ஹிம்சையை எடுத்துக்கிறது இல்லையோ அது மாதிரி ஆத்துரத்தை இவ ஒரு பேஷண்ட் மாதிரி, அஃபெக்டட் பர்சன் மாதிரி, அஸ்ய ரக்ஷணம் ஏவ அக்னிஷோமாயிருஷு சம்யபனம். அதனால இப்படிப்பட்ட யாகங்கள்லயோ யுத்தங்கள்லயோ சொல்லப்பட்ட விஷயம் நீங்க கேட்டா நர்கதி ஏற்படுறதுக்காக தான் இந்த மரணமே தவிர அதனால உனக்கு எந்த விதமான ஹிம்சையும் கிடையாது. இல்ல ஒன்னு சொல்றார், எதிர்ச்சையா சோபபண்ணம் ஸ்வர்கத்வாரம் அபாபிருதம் சுகினஹா க்ஷத்ரியாஹ பார்த்த லபந்தே யுத்த மீதுஷம். எதிர்ச்சையா எதேச்சையா பார்த்தேன்னு சொல்றோம் நம்ம, எதேச்சையா பார்த்தோம்னா பிளான் பண்ணல, அன்எக்ஸ்பெக்டடா, அது அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது ஒரு விஷயம், எதிர்பார்க்காம நடந்தது, அதான் எதிர்ச்சையா. ச உபபண்ணம் என்னது, யுத்தம் ஆனது இப்போ எதிர்ச்சியா வந்திருக்கு. பாண்டவால் வந்து சண்டை போடுறது அவன் ஆரம்பிக்கல, பாண்டவால் வந்து நாங்க சண்டை போட்டு ராஜீவனும் கேட்கல, கௌரவால்கிட்ட போய் முதல்ல சமரசம் பண்ணா குடுன்னா அவாத யுத்தத்துக்கு ஆரம்பிச்சா. அப்ப நீ கேட்காம யுத்தமானது வந்திருக்கு. நம்மளே யாரையாவது பலத்தை பரீட்சை பண்றதுக்காக சண்டையை கூப்பிட்டு போனோம் வச்சுக்கோ, அப்பயாவது ஹிம்சன் சொல்லலாம். அப்படி இல்ல, நம்ம எந்த உயிரும் கொல்லல, நம்மள அட்டாக் பண்றதுக்காக வந்த ஒரு ஜந்துவை நம்ம கொல்றோம் வச்சுக்கோம், அப்ப நம்ம சொல்லலாம் நானா போய் காட்டுக்கு போய் வேட்டையாடல, என்ன என்ன உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்ப எதிர்ச்சியா உபபந்தம் ஸ்வர்க்கத்வாரம் அப்பாவிரதம், அதுவும் என்ன இருக்கு, ஸ்வர்க்கத்துவார டோர் ரெடியா இருக்கு. இப்போ நீ வந்து ஒரு கால் உனக்கு உயிர் போக முடியாச்சுன்னா நேரம் ஸ்வர்க்கத்துக்கு போப்பற, ஏன்னா தர்ம யுத்தத்துல உயிரை இருந்தவளுக்கு சொர்க்கமானது இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. சுகினஹா க்ஷத்ரியாஹ பார்த்த, யாரு இத வந்து புண்ணியம் பண்ண க்ஷத்ரியர்களுக்கு தான் லபந்தே யுத்தம் ஈதிஷம், இப்படிப்பட்ட யுத்தமானது அவளுக்கு தான் கிடைக்கும். அதனால நீயும் புண்ணியம் பண்ணிருக்க, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி யுத்தம் கிடைச்சிருக்கு. வலி வலிச்சண்டை இல்ல, அது வலிச்சண்டை இல்ல, தானா வந்த சண்டைன்னு சொல்ற. அயத்ன உபநதம் இதம், அயத்னம் யத்னம்னா முயற்சி, அயத்னம்னா முயற்சி இல்லாம, அதாவது நம்மளா முற்படாமலேயே உபநதம் இதம் நிரதிசெய்ய சுகோபாய பூதம், இப்படி அதிகமான ஒரு சுக உபாயத்தை கொண்டதாக நிர்விக்னம் ஈதிஷம் யுத்தம், இப்படிப்பட்ட ஒரு யுத்தமானது சுகினஹா, சுகினஹா யாரு, புண்ணியவந்தா க்ஷத்ரியாஹ லபந்தே, புண்ணியம் செய்த க்ஷத்ரியர்களுக்கு தான் இந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லி சொல்றார். அடுத்து, சரி எனக்கு இந்த புண்ணியம் வேண்டாம் சொர்க்கமும் வேண்டாம், ஏன்னா எப்படி வேணா ஸ்டாண்ட் வைக்கலாம், ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது தீர்மானம் பண்ணிட்டாருன்னா நம்ம என்ன சொன்னாலும் அதுல ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ பயன்படுத்தி சரி எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா கேட்டா, அதச்சே இவம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி தத ஸ்வதர்மம் கீர்த்தி ச ஹித்வா பாபம் அவாப்துசி, ஸ்வதர்மத்தை விட்டுடுவ கீர்த்தியும் போயிடும் அதுக்கு மேல பாபம் வந்து சேருங்கிட்ட இருக்கும். அதச்சேத்வம் இமம் தர்மியம், இப்போ இஃப் யூ டிசைட் டு லெட் திஸ் பேட்டில் கோ, எனக்கு வேண்டாம் ந கரிஷ்யசி பண்ணலன்னு சொன்னா ஸ்வதர்மம் கீர்த்தி ச ஹித்வா, ஸ்வதர்மம் போயிடும், ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணாம நீ இந்த யுத்தத்தை விட்டு ஓடினா அடுத்து கீர்த்தியும் போயிடும், அப்புறம் என்ன ஆகும், பாபமும் வரும் அப்படின்ட்டு. அத க்ஷத்ரியஸ்ய ஸ்வதர்மபூதம் இமம் ஆரப்தம் சங்கிராமம், க்ஷத்ரியஸ் க்ஷத்ரியனுக்கு ஸ்வதர்மமா இருக்கக்கூடிய இந்த கர்மா, இங்க முழுக்க முழுக்கவே க்ஷத்ரிய தர்மத்தை வச்சிருந்தா கீதோபதேசமே, கர்மான்னு சொன்னா இங்க க்ஷத்ரிய தர்மம் சண்டை போடுறது, அதை நம்ம நம்மளுடைய இதுக்கு எடுத்துக்கணும், அவாவா சுதர்மத்துக்கு அதை நம்ம அன்வயிச்சுக்கணும். ஆனா முதல்ல டைரக்டா குறிச்சு சொன்னது க்ஷத்ரிய தர்மம் சண்டை போடுறதுக்காக தான். அதனால க்ஷத்ரியத்து சுதர்ம பூதம் இமம் ஆரப்தம் சங்கிராமம், இப்படி சுதர்மமா இருக்கக்கூடிய ஆரம்பிக்கப்பட்ட சங்கிராமம்னா யுத்தத்தை மோகாத் மோகாத்னா அஞ்ஞானாத் ந கரிஷ்யசி சேத், ஒரு அஞ்ஞானத்தினால நீ பண்ணாம போயிட்டீனா தத பிராரப்தஸ்ய தர்மஸ்ய அகரணாத் ஆரம்பிக்கப்பட்ட கடமையின பண்ணாம இருக்கிறதுனால ஸ்வதர்ம பலம் நிர்தசய சுகம் விஜயேன நிர்தசையாம் கீர்த்திம்ச. அதாவது ஸ்வதர்ம பலம், தன்னுடைய டியூட்டியை பண்றதுனால கிடைக்கக்கூடிய ஒரு பலம் இருக்கணும், ஒரு பயன், அது ஒரு அதனுடைய ரிசல்ட், அது என்னது நிரதிசய சுகம். அதையும் நிரதிசயம் கீர்த்தி, அளவுக்கு அதிகமான கீர்த்தியையும் ஹித்வா, ஹித்வானா விட்டுட்டு பாபம் நிரதிசயம் அவாப்சசி. நிரதிசயம் அதிசயம்னாலே நிரதிசயம்னு கேட்டா அளவில்லாதன்னு அர்த்தம், அளவுக்கு அதிகமான அர்த்தம். அளவுக்கு அதிகமான ஒரு புண்ணிய பலத்தையும் ஒரு புகழையும் அடையறதுக்கு பதிலா என்ன கிடைக்கும் உனக்கு, பாபமானது வந்து சேரும் அப்படிங்கிற. சரி, புகழ் அகீர்த்தி தான் வந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற தீபியம். பேர் என்ன பேரு, ஒன்றும் பேர் வேணாம், ஒன்று வேணாம், ஆளை விட்டா போறோம் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. புகழ் அபகீர்த்தி, கீர்த்தி அபகீர்த்தி. அதாவது தன்மானம் இருக்கிறவா வந்து அபகீர்த்தியோட இருக்க மாட்டார், அது மரணத்தை காட்டிலும் மோசமான ஒரு இது. அதான் சொல்லப்படாதீங்க, இந்த கவரிமான்லாம் சொல்லணும், கவரிமான்னா ஒரு அந்த மசூர் போனா கூட அது இருக்காது. அந்த மாதிரி மேன்மக்களுக்கு அந்த அபகீர்த்தி வந்துச்சுன்னா அவ உயிரை விடத்துல ரெடியா இருப்பேன், அது மேலே வாழ முடியாதுன்னு இருக்காங்க. அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷந்தி தேவ்யஜா சம்பாவிதஸ்ய சாகீர்த்தி மரணாத் அதிவிச்சதேங்கிற இல்லையா. அதாவது இந்த ஜனங்க என்ன பண்ணுவான்னு கேட்டா எதையா சொல்லிதான் இருக்க போறா, நம்ம நல்லது பண்றோமோ கெட்டது பண்றோமோ அதை பார்த்து கமெண்ட் அடிக்கிறது நாலு பேர் ரெடியா தான் இருக்கா, இப்படி பண்ணா இல்லை இப்படி பண்ணல நல்லா பண்ணிருக்கலாம், ஏதோ பண்ணிட்டான், ஏதோ பண்ணாலும் சொல்ல தான் போறா நாலு பேர். அப்ப என்ன சொல்ல போறா அவெல்லாம், பூதானி கதயிஷ்யந்தி தே அவ்யயாம், காலத்துக்கும் சொல்லிட்டு இருக்க போறா. அர்ஜுனன் தானே தெரியுமே, யார் சொல்ல போறா, எவனோ சந்தத்தில் வரப்போறான், அர்ஜுனன் தெரியுமே அந்த போரை விட்டு ஓடனே வந்தனு சொல்ல போறான். இது பெரிய உனக்கு அபகீர்த்தி. என்னாச்சு இப்ப இப்படிப்பட்டது, இந்த டிஸ்ஹானர் இருக்கு, அகீர்த்தி இருக்கு, மரணத்தை காட்டுல மோசமானது. ஏன்னா மரணன்றது ஒரு க்ஷணம், பயம்ன்ற சொல்லுவா, பயந்து பயந்து சாகிறத ஒரு வாட்டி சாகிறது மேல்ன்றார். ஏன்னு கேட்டா அந்த மரணமானது ஒரு வாட்டி வரப்போறது, ஆனா பயந்துனே இருக்கிறவனுக்கு க்ஷணம் க்ஷணம் இதுதான் டெத்து மாதிரி தான். அது மாதிரி ஏன்னா கேவலம் நிரதிசய சுக கீர்த்தி ஹானி மாத்திரம் பார்த்தக. சரி, சுக்கமோ கீர்த்தி ஹானி மாத்திரம் இல்ல, யுத்தே பிராரப்தே பலாயித்த, என்ன சொல்லுவா, யுத்தம் ஆரம்பிச்ச உடனே பலாயித்த பலாயித்த ஓடி போயிட்டான்னு சொல்லுவா. இது அவ்வயாம் சர்வதேச கால வியாபினி மகீர்த்தின் சர்வதேச கால. சில விஷயங்கள்லாம் பாஸ்டா காத்தோட பாஸ்டா பரவது, அது இப்ப வாட்ஸ்அப்ல வந்ததுக்கு அப்புறமா நம்ம போட்ட விஷயம் நமக்கே உடனே வருது பத்து நிமிஷத்துலயே. அது மாதிரி எது ஒன்றும் இந்த அகீர்த்தில என்ன ஆகுதுன்னு கேட்டா நாட்டுக்கு பரவ போறது வேகமா, தேச கால அந்த தேசம் இந்த காலம் இல்லாம எப்ப என்ன பேசிட்டு இருக்க போற, சமர்த்தானி அசமர்த்தானி. சரி, நம்மளை காட்டிலும் சிரேஷ்டான கால சொன்னாலும் பரவாயில்ல, அங்க போய் கேட்டேன் ஒருத்தர் உபன்யாசம் பண்றவர், அவர் இன்னொரு உபன்யாசம் சொன்னதை கேட்டு இல்லை என்ன பண்ணிருக்கலாம்னு சொன்னா ஓகே, இவர் டிவி டெய்லி பாக்குறதா எங்கேயும் போறது கிடையாது, அவர் பார்த்துட்டு தானே உபன்யாசம் கேட்டு ரொம்ப மோசமா இருந்து சொன்னா இப்ப யார் சொன்னதை எடுத்துக்கிறது, அந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு அவர் ஒரு கமெண்ட் பண்றாரு அப்படின்னா கச்சேரியெல்லாம் எடுத்துப்போம், அவார்டு வாங்கின மியூசிஷியன் பார்த்து இல்ல இல்ல நிறைய இடத்த சுத்தி போயிட்டு தாளம் போயிட்டு சொன்னா ஓகே, சும்மா சபாக சபா ஏறி போய் உட்காந்து கச்சேரி கேட்கறதுக்காக மட்டும் போயிட்டு ரொம்ப மோசமா பாடினா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, யோக்கியத்தை இருக்கிறவா யோக்கியத்தை இல்லாதவா எல்லாரும் சொல்லுவா. சமர்த்தானி அசமர்த்தானி சர்வாணி பூதானி கதயிஷ்யந்தி என சொல்வா, ததா கிமிதி சேத், அதனால அதுக்கு விட என்னன்னு கேட்டா, சௌரிய வீரிய பராக்கிரமாதிபிகி சர்வசம்பாவிதஸ்ய தத் விபரியஜாஹி அகீர்த்தி மரணாத் அதிரிச்சதே. இப்படி சௌரிய வீரிய பராக்கிரம எல்லாம் இருக்கக்கூடிய கீர்த்திக்கு ஹேத்துவா இருக்க வேண்டி இருக்க, இதெல்லாம் என்ன பண்ண அதுக்கு எதிர்மாறாக விபரியம்னு அதுக்கு ஆப்போசிட்டா அகீர்த்தி வர்றதுனால மரணத்தை காட்டிலும் அது மிகவும் மோசமானது. ஏவம் விதாயாக அகீர்த்தேகே மரணமேவ தவ ஸ்ரேயா கீர்த்தா, இப்படி விட்டுட்டு ஓடினா அது வந்து உனக்கு காலத்துக்கும் உனக்கு ஒரு அவப்பேரை கொடுக்க போறது, அது நல்லதை பண்ணாது. அதனால நீ வந்து கேட்டா நீ வந்து இந்த அகீர்த்தியும் உனக்கு வந்து சேரும், இந்த யுத்தத்துல இருந்து போனீனா அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் பாத்துடலாம், அதோட தொடர்ச்சி தான் 35-36 குறிக்கா பாத்துடலாம். பந்து ஸ்னேகாத் காருண்யாச்ச யுத்தாத் நிவர்த்தஸ்ய சூரஸ்ய மம அகீர்த்தி கதம் ஆகமிஷதி இது அத்த ஆக. இப்ப திருப்பி அர்ஜுனன் கேக்குறானா, கிருஷ்ணா இங்க பாரு நானும் பயந்துன்னா நான் ஓடலையே. சில பேர் சொல்றா லோகத்துக்காக சில சமயம் வாழ வேண்டி இருக்கு, அது தவிர்க்க முடியாதது. சில பேர் சொல்றா எனக்கு தெரியும் நான் பண்றது ரைட்டா தப்பானு, நான் அடுத்தவளை பத்தி கவலை வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். ஐநோ வாட் ஐம் டூயிங்கிறார். இருந்தாலும் லோகத்துல அப்புறமா மாட்டி நான் அவளை கஷ்டப்பட்டு இருக்கா, அன்னைக்கே சொன்னா இல்லையான்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. அப்புறமா அது மாதிரி அர்ஜுன் சொல்றான், இங்க பாரு கிருஷ்ணா, அவ சொல்றா இவ சொல்றா எனக்கு கவலை கிடையாது, நான் வந்து பந்து ஸ்நேகத்துக்காக தான் விட்டுட்டு போறேன். அவ கேலி பண்ண போறது நான் பயந்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு போலயே, நான் எதுக்காக அந்த யுத்தத்தை விட்டு போறேன்னு கேட்டா, இவாள்லாம் அடிச்சா இவாள்லாம் செத்து போயிடுவா, அந்த ஒரு காரணியம் எனக்கு இருக்கு, அதனால அவெல்லாம் சாகடிக்க கூடாதுன்னு நான் போறேன்னு சொல்லி நான் சொல்றானா. காருண்யாத்துச்ச யுத்தாத்து நிவர்த்த சூரஸ்ய, கருணையினால விட்டு போன எனக்கு எப்படி அகீர்த்தி வரும் அப்படின்னு சொல்லான்னு கேட்டா, அதுக்கு சொல்றார், பயா திரணாத் உபரதம் வம்சந்தே துவாம் மகாரதாக ஏஷாம் சத்வம் பகுமதோ பூத்வா யாசசி லாகவம். லாகவம் யாசசி, லகுனா சின்னதுன்னு அர்த்தம், லாகவம்னா சிறுமை, சிறுமையை நீ அடைவாய். யாருக்கு? மகாரதாக. மகாரதன்னா முதலே முதல் அத்தியாயத்திலே வருது, ரதன் அதிரதன் மகாரதன்லாம் இருக்கு. சாமர்த்தியம் அதிகமாக அதிகமாக மகாரதன் பேரு. ஒரு தேர்ல இருந்துட்டே பல பேரை அடிக்கிறதுக்கு சாமர்த்தியம் வந்தா மகாரதன் பேரு. அதுல அர்ஜுனன்லாம் வந்து ரொம்ப பெரிய கெட்டிக்காரன். இப்ப என்ன சொன்னா, பெரிய பெரிய வீரர்கள் சொல்றானா உனக்கு அர்ஜுன் பயந்துன்னு போயிட்டான், அவனோட வீரம் நம்ம கிட்ட இல்ல போல இருக்கு, அவன் வேற யாரோ அவன் லெவலுக்கு தான் அவன் சண்டை போடுவான், நம்ம லெவலில் வரமாட்டான்ற மாதிரி பேசுவான்னு சொல்ல போறார். ஏஷாம் கர்ண துரியோதனாதீனாம் மகாரதானாம் இத பூர்வம் துவம் ஷூரஹ வைரி இது பகுமதா பூத்வா இதானீம் யுத்தே சமுபஸ்திதே. ஏஷாம் யாருக்கு? கர்ண துரியோதனன். துரியோதனன் வந்து பயப்படுறான, அதாவது அகாரத்துல ஆல ஆரம்பிக்கிற எந்த பேரை சொன்னாலும் துரியோதனன் பயப்படுறானா? அர்ஜுனன் சொல்ல வேண்டாமா, அவன் இருக்கானே அப்படின்னு ஆரம்பிச்சு ஆ அப்படின்னா உடனே அவனுக்கு பயம் வந்துருக்கான், ஐயோ அர்ஜுனனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அர்ஜுனனை பார்த்து பயந்துட்டு இருக்க துரியோதனன். கர்ணனுக்கும் ஆப்போனன்ட் தான், இருந்தாலும் ஆப்போனன்ட் தான் ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கும், ஜெயிப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட அவளுக்கு மகாரதானாம் இதப்பூர்வம் இதுக்கு முன்னாடி துவம் சூரஹா வைரி இது பகுமதா பூத்வான் எப்படி இருந்த, உன்னை பார்த்து சூரன் நினைச்சிட்டு இருந்தா, ஒரு எனிமையா நினைச்சிட்டு இருந்தா. இப்ப என்னாச்சு? இதானி யுத்தே சமுபஸ்தே, யுத்தம் ஆரம்பிச்ச உடனே நிவிருத்த வியாபாரதையா லாகவம் சுக்கிரகதாம் யாசி. இப்ப யுத்தம் ஆரம்பிச்சோன்னு நீ விட்டு போனேன்னா, நீ விட்டு போன காரணத்துல அவன் தெரிஞ்சுக்க மாட்டான். தேர் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இல்ல போட் யூ, அர்ஜுன் தான் பயந்த போல நினைப்பான். தே மகாரதாக துவாம் பயாத்து யுத்தாத்து உபரதம் மனுஷந்தே, நீ பயத்தினால ஓடி போயிட்டு நினைச்சுப்பா. சூரானாமி வைரிணாம் சத்ருபயாதிருத்தே பந்து ஸ்னேகாதினா யுத்தாது உபரத்துகி ந உபத்தியதே. சூரர்களுக்கெல்லாம் எதிரிகளுக்கெல்லாம் சத்ரு பயத்தினால்தான் ஓடினான்னு புரிஞ்சுப்பாலே ஒழிய கருணையினால விட்டு போடலாம் நினைக்க மாட்டா யாரும் அப்படிங்கிற. கிம்ச அதுவும் இல்லாம அவாச்ச வாதாம்ச பகூன் மதிஷ்யந்தி தவாஹிதாக நிந்தந்த தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரம்னு கிம் அப்படிங்கிற. அதுக்கு மேல அவாச்சியவாதம்னா வாச்சியம்னா சொல்லப்பட வேண்டியது, அவாச்சியம்னா சொல்லக்கூடாதது, சொல்லக்கூடாத வாதங்கள்லாம் சில பேர் சொல்ல போறா, அதெல்லாம் உன் காதல வந்து வேணுமா? பகவான் வதிஷ்யந்தி தவ அஹிதாக, உனக்கு வேண்டாதவாலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்ல போறா. நிந்தந்தக தவ சாமர்த்தியம், உன்னோட சாமர்த்தியத்தை திட்ட போறா, அதை விட துக்கம் என்ன இருக்குன்றார். சூரானாம் அஸ்மாக்கம் சரிதவ் கதம் அயம் பார்த்தக க்ஷணமபி ஸ்தாதும் சக்னியாத். இப்படி எதிரிகள் அதாவது பராக்கிரமசாலிகள் நம்ம முன்னாடி அர்ஜுன ஒரு நிமிஷம் கூட நிக்க வெளியே யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டானே. அபி ஸ்தாத்தம் சக்னியாத் அஸ்மத் சன்னிதானாத் அந்யத்ரஹி அஸ்ய சாமர்த்தியம் இதி. ஓஹோ, நம்ம கிட்ட இவனுக்கு நம்ம இது சாமர்த்தியம் இல்ல, வேற இடத்துல தான் சாமர்த்தியம் போல இருக்கு. இது தவ சாமர்த்தியம் இந்தந்தா, உன்னுடைய சாமர்த்தியத்தை குறை கூறுபவர்களாக சூரானா மக்ரே அவாச்சியவாதாம்ச பகூன் மதிஷ்யந்தி. அவ என்ன பண்ணுவா? அக்ரே உன்னை பத்தி வேண்டாதெல்லாம் சொல்ல போறா, இப்போ சொல்லக்கூடாதுல சொல்ல போறா. தவ சத்ரவஹ தாத்ராஷ்டஹ ததஹ அதிகதரம் துக்கம் கிம் தவ, யார் சொல்ல போறா கூட உன்னுடைய எனிமீஸ், அதாவது திருதராஷ்டிர பிள்ளைகள்லாம், அதை விட துக்கம் என்ன இருக்கு உனக்கு? ஏவம் வித அவாச்ச ஸ்ரவணாத் மரணமேவ ஸ்ரேயஹைதி துவம் ஏவ மன்யசே, நீயே நினைப்ப. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு அந்த யுத்தத்துல போய் பேசாம சண்டை போட்டு உயிரே விட்டு நீ நினைக்க போற, அதனால யுத்தம் பண்ணணும்னு தாத்பரியமா இருது. இது 36வது ஸ்லோகத்தோட அர்த்தம். 37 வந்து திருப்பி இந்த காலத்தை சொல்ல போறாரு, என்ன சொன்னதுதான் நீ ஸ்வர்க்கத்தை அடைவாய் அப்படின்னு சொல்ல போற. அதுக்கடுத்து ஸ்வர்க்கம்ன்றது ஒரு நிரந்தரமான பலம் கிடையாது, இன்சிடென்டல், யுத்தத்துல நீ ஜெயிச்சியோ சொர்க்கத்தை போய் இன்சிடென்டல், மோட்சத்துக்காக சண்டை போனது. அடுத்து 38 சொல்ல போறார், சமதுக்க சுகதுக்கங்களை சமமா இருந்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பதான் கர்மயோகமானது சித்திக்கும். ஸ்வர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு கர்மாவும் கர்மயோகம் சித்திக்காது. ஏன்னா அது ஸ்வர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதான்ற புத்தி அதுல போயிடும். அதனால மோட்சத்துக்காக செய்யக்கூடிய கர்மாக்கு அந்தந்த கர்மா கொடுக்கக்கூடிய பலன்கள் ஆசையெல்லாம் பண்றது. அப்ப யுத்தத்துக்கு டைரக்ட் இது பதில் வச்சுக்கோ, ரிசல்ட் எய்தர் இங்க இருக்கக்கூடிய சுகங்கள் இல்ல சொர்க்கத்துக்கு போறதுதான். அது யுத்தத்தை சண்டை போடுறதுக்காக பண்ணா, அதாவது எதிரியை ஜெயிக்கின்ற எண்ணத்தோட பண்ணா, அதே கர்ம யோகமா பண்ணா அந்த ஸ்வர்க்கம் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதுக்கு பலன் கிடையாது. அந்த பலன் ஆசை இல்லாம பண்ணா மோட்சமானது கிடைக்கும்னு தாத்பரியம் இல்லையா? மோக்ஷன்றது இந்த சம்பிரதாயத்துல ஒரு இடம், ஒரு இடம் மோக்ஷன்றது. ஸ்ரீவைகுண்டம் அதுக்கு பேரு, நித்திய விபூதின்னு அதுக்கு பேரு. ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லாம் கிடையாது கண்டிப்பா. அது எத்தனை சாஸ்திரங்கள் சொல்றதா அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாம். மோக்ஷன்றது ஒரு டெஸ்டினேஷன். மொத்த பிரபஞ்சத்தையும் ரெண்டா பிரிக்கிறா, உன் நித்திய விபூதி, உன் லீலா விபூதி. இங்க இருக்கிறது லீலா விபூதின்னு பேரு. இது வந்து பிரகிருதி சம்பந்தம் உடையது. இதுக்கு பிராகிருதம் பேரு. பிராகிருதம்னா இது முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடியது இந்த திரிகுணம் சத்ரஜஸ்தமஸ்னால உண்டான விஷயத்தோட சம்பந்தம். நித்திய விபூதியில இந்த மூன்று குணங்கள் இல்லாம சுத்த சத்வம், சத்வம் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அங்க போனா துக்கமே கிடையாது. அங்க போனா பகவான் வந்து அங்க இருக்கான், நித்தியமா இருந்துட்டு இருக்கான். அங்க போய் அவனை அனுபவிக்கிறதா அங்க நமக்கு மோக்ஷம்ன்றது. சோ மோக்ஷம்னா என்னன்னு கேட்டா, அந்த ஜீவாத்மா சரீரத்தை விட்டு அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு. எப்படி போகும், யார் ஆயிஷ்ட்டு போவா, எந்தெந்த லோகம் வழியா சஞ்சாரம் ஆகி போகும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அப்படி அந்த ஸ்தி வரைச்சே மோக்ஷம் அடைய நிலைமை வரைச்சே அப்ப பிராணன் போச்சுன்னா, அதாவது ஒருத்தருக்கு மோட்சத்தை எலிஜிபிள் ஆயிட்டார் அப்ப பிராணன் போடணும்னு சொன்னா, ஒரு தனி பாத்தே அதுக்கு அர்ச்சிதாதி மார்க்கம் பேருதுக்கு. அது வழியா அந்த ஆத்மாவை டிராவல் பண்ணி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறது. போகச்சு என்னன்னு கேட்டா, சூக்ம சரீரம் தான் சொன்னோம். அந்த கிரஜா நதினு ஒரு நதி இருக்குமா, அதுதான் டிமார்கேஷன். லீலா விபூதிக்கும் நித்திய விபூதிக்கும் டிவைட் பண்ற இது. அதுல தீர்த்தாமார்னா அந்த மிச்ச விஷயங்கள் எல்லாம் போயிடும். பிரகிருதி சம்பந்தம் முழுக்க அதுல போயிட்டு ஆத்மா மாத்திரம் போகும் அப்படின்னார். ஒருத்தர் கேட்டார், என்ன சுவாமி எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும், அப்ப அங்க இருக்கிற இதை கிராஸ் பண்ணி போலாமே அப்படின்னார். அது எப்பயுமே இருக்குமா, இப்பெல்லாம் சில பேர் டவுட் வருது இல்லையா. அதுக்கு நான் வேடிக்கையா உதாரணம் சொன்னேன், சில பிளைட்ல அந்த ஸ்டேர் கேஸ் இருக்கு பாருங்க, அது பிளைட்லேருந்தே வந்து தானா முடிக்கும், இங்கே இருந்து லிங்க் கிடையாது. அது மாதிரி எப்ப தேவையோ அது அங்கேயிருந்து வரும், அங்கேயும் திரும்பி முடிக்கும், கதவு நிச்சயமா திறந்துருக்காது. ஏன்னா இப்படிலாம் டவுட் வருது, பிரிட்ஜ் எப்பயுமே இருக்குமா, அப்ப யாரும் நடந்து போலாங்கன்னு அப்படி இல்ல, அந்த பிரிட்ஜ் அங்கேருந்து வந்து ஆள் போறப்ப திரும்பி முடிக்கும் அப்படின்னு. என்னத்துக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்க வேண்டியது. அது மாதிரி மோட்சம்ன்ற சம்பிரதாயத்துல ஒரு தேச விசேஷம் இந்த, அதனால ஆத்மா அனுசுரூபம். ஏன்னா ஆத்மா விபுன்னு ஒத்துண்டா வச்சுக்கோ, ஒத்துக்க முடியாது. அப்ப எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறதா ஒத்துக்குவான்னு இருக்கும். அதனால தான் அத்வைதத்தை பொறுத்த வரைக்கும் மோட்சம்ன்ற தனி இடம்லாம் கிடையாது. ஜீவன் முக்தின்னு ஒத்துக்கிறா என்னன்னு கேட்டா, இங்கேயே சரீரம் விழுந்த உடனே அப்படியே அதுவே மோட்ச நிலைமை தான். அது ரொம்ப பெரிய விசாரம். அப்ப ஏற்கனவே முக்தனாதான் இருக்கான் ஜீவாத்மா ஆயிடுறது இருக்கும், அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அது அப்புறமா கிடைச்சா சொல்றேன். ஏன்னா பாடி செப்பரேஷன் தான், பட் அது ஜீவன் முக்தான கான்செப்ட் பார்த்துக்கோ, நம்ம ஒத்துக்கிறது இல்ல. ஜீவன் முக்த ரெண்டும் வந்து கான்ட்ரடிக்டரி. அதாவது உயிர் சரீரமும் இருக்கு மோட்சமும் இருக்குன்றது முரண்பாடு, அப்படி இருக்க முடியாது. சரீர வியோகம் ஏற்பட்டாதான் மோட்சம், அதுதான் விசிஷ்டாத்வைதம். சரீரத்தில் இருந்துட்டே இருக்க செய்வ மோட்சம்ன்றது ரெண்டு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்ஸ் கிடையாது. பிராகிருத சம்பந்தம் இந்த பிருத்திவி இந்த இந்த லீலா விபூதி சம்பந்தம் அறவே ஒழிஞ்சு சுத்த சத்துவம், அதாவது ஆத்மா மாத்திரம் போகணும் வச்சுருக்கோம். அதுதான் இப்ப நமக்கு ஆத்மாவானது நிறைய விஷயங்களோட பவுண்டா இருக்கு. அந்த பாண்டிங் எல்லாம் போய் அந்த விஷயங்கள்லாம் போய் வெறும் ஆத்மா மட்டும் கிராஸ் ஓவர் பண்றது, அதுதான் வந்து மோக்ஷம்னு கன்செப்ஷன். அது இப்ப சொல்லி நம்ம ஒரு அமரச்சித்திர கதா ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். அது நமக்கு அந்த ஞானம் ஏற்பட்டு போச்சேதான் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆமா, சமாதின்றது என்ன கேட்டேன்னா, அது அனுபவ நிலை. அதுல சில ரெண்டு விஷயம் இருக்கு, நிர்விகல்பகம் சவிகல்பகம்லாம் சொல்ற. நிர்விகல்பகம்லாம் கிடையாது, சவிகல்பகம் தான் இதுல. அதாவது நம்ம நம்மளோட ஐடென்டிட்டி எப்படி யூஸ் பண்ணவே மாட்டோம். நிர்விகல்பக சமாதியிலான கேட்டால் நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்றது எக்ஸ்டிங்யூஷன் செல்ஃப் மாதிரி ஆயிடுவது. பட் இதுல அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எப்பயுமே நம்ம வேற பரமாத்மா வேற, அந்த பரமாத்மா அனுபவத்தில் இருக்கிறது தான் அந்த மோட்சம். அதனுடைய ஒரு ஃபோர் டேஸ்ட் தான் சமாதி நிலம், அதோட ஃபோர் டேஸ்ட். அது எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு சாம்பிள் ஸ்டேட் தான் இந்த இங்கே ஒத்துழைக்க சமாதியை தவிர. சமாதி அடைஞ்சா கூட என்ன தாத்பரியம் கேட்டால், இந்த பிராண இது சரீர வியோகம் ஆகி ஆத்மாவானது ஹேஸ் டு ட்ராவல். பக்தி யோகம் பண்ணா அல்டிமேட் கிளைமேக்ஸ் சொல்ற மூலம் கிளைமேக்ஸ் பக்தி யோகம் வந்து சமாதி தான் முடியும். சமாதி நிலைமைக்கு போய் ஆத்மாவானது சரீரத்தை விட்டு போக வேண்டியிருக்கும். அப்பயும் வந்து ஆத்மா சரீரத்தை விட்டுட்டு தான் போகணும். சமாதி என்ன கேட்டா இங்க ஒரு ஃபோர் டேஸ்ட், அந்த பிரம்ம அனுபவத்துல ஒரு லெவலேஷன் இங்க கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். அது முக்தி நிலைமையிலதான் வந்து நம்மளால முழுக்க முழுக்க ஆத்ம அனுபவமானது ஏற்படும், பரமாத்ம அனுபவமானது ஏற்படும். இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் மிக்சடா தான் இருக்கும் அந்த அனுபவமானது, பரிபூர்ணமா இருக்காதுன்றது நிர்வாகம். சொன்ன பிரகிருத சம்பந்தத்தோட இதுதான் ஆகணும். சமாதின்றது இங்க தானே, இட் ஹாஸ் டு பிஹேவ் ஒன்லி. மோக்ஷம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சரீரம், அதாவது இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ராக்கெட்லாம் விடலாம். இந்த ராக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கும், கூடவே சிலிண்டர்லாம் வச்சு அனுப்புறான். இந்த லாஸ்ட் சிலிண்டரும் விழுந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ராக்கெட் மேலே போறது பாருங்க, அது மாதிரி போனாதான் முடியும். அப்ப பூமிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் மட்டும் சுத்திட்டே இருக்கும் இல்லையா, எந்த விதமான பாண்டேஜும் இருக்காது அதுல. அது மாதிரி ஆத்மா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றும் மேலே போக போக ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொன்றும் ட்ராப் ஆகிட்டே இருக்கும். கடைசியில் ஆத்மா மாத்திரம் அந்த இதை கிராஸ் பண்ணி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகுன்றது சித்தாந்தம். சமாதி எல்லாமே வந்து இங்க லிங்க்ன்னு கட் பண்ணாம இருக்கு சமாதி. பட் ஹையஸ்ட் ஸ்டேட் பாசிபிள் விதன் இங்க எக்ஸிஸ்டன்ஸ் சமாதின்றது ஹையஸ்ட் ஸ்டேட் பாசிபிள். அது ஏன்னா அப்ப அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை. அந்த வைராகியம் வந்து மிச்ச விஷயங்கள்லாம் அந்த இதெல்லாம் போய் அன்னபானம் எல்லாம் இல்லாம இருக்கணும். அதெல்லாம் இல்லாம இருந்து சரீரத்தை பத்தி பிரஜையே இல்லாம இருந்து முழுக்க முழுக்க முழுக்க அதுவா ஆத்மால இருந்துட்டு அதுலயே எஸ்டாபிஷ்டா இருக்கிறது. கைவல்யம்ன்றது கேட்டா அது பெரிய விசாரம். சில பேருக்கு அதாவது பிரம்ம அனுபவம் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஸ்வாத்ம அனுபவம் முதல்ல ஏற்படுறது. ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற. ஜீவாத்மா தன்னுடைய ஆத்மாவை பரிபூர்த்தியை அனுபவிக்காம பிரம்ம அனுபவத்துக்கு போக முடியாது. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஞான யோகம் என்ன கேட்டுன்னு வச்சுக்கோங்க, கர்மயோகம் ஞான யோகம் பண்ணி முழுக்க முழுக்க நம்ம ஆத்மாவில் பிரதிஷ்டையாடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஆத்ம அனுபவம் முதல்ல ஏற்படுறது. நம்ம ஆத்மாவை அனுபவிக்கணும்னு சொன்னால் என் ஃபேர்ம்லி பிளேஸ் இன் அவர் ஓன் ஆத்மா, அதாவது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல். இப்போ நமக்கு சரீரம் தான் ஆத்மா நினைச்சிட்டு இருக்கோம், அப்போ ஏகப்பட்ட விஷயங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் ஃபேர்ம்லி பிளேஸ் இன் பீயிங் ஒன்ஸ் ஒன் செல்ஃப், அப்பதான் பக்தி யோகமே ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பக்தி யோகம் பண்ணி பகவத் அனுபவமான சாட்சாத் கிடைக்கிறதுன்னு சித்தாந்தம். சில பேருக்கு வந்து டைவர்ஷனாக தான் அவ அந்த ஸ்வ ஆத்ம அனுபவம் கிடைக்கச்சேவே அதுவும் ரொம்ப சுகமான விஷயம்தான். ஒரு பாட்டில் சக்கரை சாப்பிட்றதுக்கும் ஒரு கப்பு சக்கரை சாப்பிட்றதுக்கும் இருக்கிற இது அவங்க ரெண்டு சக்கரை தான், ரெண்டு அனுபவம் தான். பட் சில பேருக்கு அதுவே டைவர்ட் ஆகிடலாம், அந்த அனுபவமே போகணும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டெக்னிக்கலாக சொல்கிறான். மிச்ச மதத்தில் கைவல்யம், கைவல்யம் என்ன கிடையாதுன்னா தனித்து இருக்கிறது. இப்ப சாங்கியத்தெல்லாம் கைவல்யம் கேட்டீங்கன்னா பிரகிருத்தியை விட்டு ஆத்மா தனித்து இருக்கிறது கைவல்யம். அவனுக்கு அதே மோட்சம், சாங்கிய யோகத்துலாம் அதே மோட்சம், எங்கேயுமே அடையிறது இல்லை. பிரகிருத்தியை காட்டிலும் பிரிஞ்சு இருக்கிறது, கேவலம்னா தனியா இருக்கிறது, அதான் கைவல்யம். பட் வேதாந்தத்துல கைவல்யம்னு கான்செப்ட் இருக்கான்னு கேட்டா தியரிட்டிக்கலி ஒத்துக்கிறா கைவல்யம்னு ஒத்துக்கிறா. ஏன்னா ஆத்ம அனுபவத்திலேயே சில பேருக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டா அதே எண்ட நினைச்சு திறமை நிறந்துடுறாளாம். அது பெரிய விசாரம், அது கான்ட்ரவர்சி இருக்குது. அப்படியே ஸ்டேட் பாசிபிளா முதல்ல, அது எங்க இருப்பா கைவல்ய ஆர்த்திகள்லாம், வைகுண்டத்தில் இருப்பாளா இல்லை வெளில இருப்பாளா, சத்தியமா எனக்கு தெரியாது இருக்காளான்னு. இது வந்து ஹைபோதெட்டிக்கல், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுறது ஹைபோதெட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் அங்கே போவே இல்லை, மலையே இது ஏறல, மலை மேலே அது இருக்குமா இது மாதிரி கேட்டுதான் வச்சுருக்கோம். முதல்ல போனால் தான் தெரியும் நிறைய விஷயங்கள் ஹைபோதெட்டிக்கல் தான். அதனால பட் கைவல்யாத்துகள் பாசிபிள்னு கீதையிலேயே சில ஹெல்ப்ஸ் இருக்கு. என்ன கேட்டால் ஸ்வ ஆத்மா அனுபவம் ஏற்படுச்சு இங்கேயே சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்றேன். இங்கே எனக்கு என்ன குறை, ஒருத்தட்ட கேட்டேன் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னா, சார் எனக்கு இந்த பிலாசபி கிளாஸ் போர்டு சார், நான் ஹாப்பியா தான் இருக்கேன் இங்கேயே, நான் துக்கமே படல, ஏன் என்ன பார்த்து நீ துக்கின்னு சொன்னா, சரி நான் கையை கூப்பிடுறேன், சரிமா உங்களுக்கு துக்கம் ஏற்படல போலருக்கு, உங்களுக்கு பிலாசபி சொல்ல முடியாது, நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னா, அப்பா நம்ம போய் அவளுக்கு என்ன சொல்றது சொல்லுங்க. அது மாதிரி சில பேருக்கு இருப்பாளா இருக்கும், கைவல்யத்துல நானே அங்கேயே இருக்கேன், எனக்கு பரமாத்மா அனுபவம்லாம் வேண்டாம், நான் நானாவே இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து ஒரு சௌரியம்னு சொல்ற சுவாமி தேசிகன், ஆத்மாவை தனக்காக இருக்குன்னு நினைக்கிறதே குற்றமம். அந்த ஆத்மாவானது பரமாத்மாவுக்காக தான் இருக்குன்னு நினைச்சுக்கணும் பாவம். நமக்காக நான் இருக்கேன்னு நினைக்கிறதே நான், நமக்கு நாமே எல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா சொல்ற விஷயம், நமக்கு நாமே இல்லை, அது பரமாத்மாக்காக தான் நம்ம இருக்கோன்றதுதான் உண்மையான ஞானம். அப்படி எனக்காக தான் நான் நினைச்சிட்டு இருந்தா அது ஒரு குற்றம்னு சம்பிரதாய ரீதியா அதுக்கு பதில் சொல்றேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப அப்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ். இப்போ நம்ம நமக்கு மோட்சம்னா என்ன, கைவல்யம்னா என்ன, இதெல்லாம் நம்ம இன்னும் படிப்படியாக கொஞ்சம் அபியாசம் எல்லாம் பண்ணி அந்த லெவலுக்கு போனால் அதை பற்றி புரிஞ்சுக்க முடியும். அது இருக்கு, தே ரிமைன் டு பி எ மியர் தியரிட்டிக்கல் நாலேஜ். ஆத்ம ஞானமே அதுதான், அதுவே அதுதான். இன்னைக்கு இங்க நிறுத்திக்கலாம், அடுத்த கிளாஸ்ல 38வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு. கவிதாந்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.